கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஈத்கா சகாஃபத்துல் முஸ்லிமீன் அமைப்பினுடைய நிர்வாகிகளே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரரும் என்னுடைய பாடத்தோழருமான மௌலானா முஃப்தி முகமது ஹுசைன் காசிமி அவர்களே, மற்றும் எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த உண்மை தௌஹீத். எனக்கு முன்னால் பேசிய ஈத்கா சகாஃபத்துல் முஸ்லிமீனுடைய நிர்வாகி சொன்னார்கள், உண்மை தௌஹீத் என்று உங்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டதன் காரணமாக போலி தௌஹீத் என்று ஒன்று இருக்கின்றதோ அல்லது பொய்யான தௌஹீத் ஒன்று என்று இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த சந்தேகத்தை நீங்கள் விளக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இருளான பகுதியிலே, ஒரு இருளடைந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சத்தை எடுத்து செல்வோம் எனால் அங்கு இருக்கக்கூடிய இருள் தானாகவே அகன்றுவிடும். அந்த இருளை போக்குவதற்கென்று தனி முயற்சி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உண்மை தௌஹீத் என்ன என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிட்டால், விளக்கிவிட்டால், போலி தௌஹீத் என்பது எது என்று எல்லோருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும். ஆகவே அதை பற்றி இங்கே தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது உண்மையான தௌஹீதைத்தான். அந்த தௌஹீத் என்றால் என்ன? உண்மையான தௌஹீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உண்மையான தௌஹீத் எது? அந்த தௌஹீத் இன்று நம்முடைய நடைமுறையில் இருக்கின்றதா? அந்த தௌஹீதுக்கு பொருள் என்ன என்பதை நாம் விளங்கி அந்த தௌஹீதை நாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் என்றால் நிச்சயமாக உலகத்திலும் நாம் தலை நிமிர்ந்து இருக்கலாம், மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்ற எண்ணத்திலே இங்கே நான் உங்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த உண்மையான தௌஹீதை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். அன்புக்கு நான் முதலிலே தௌஹீத் என்பதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் என்பது ஏகத்துவம், அல்லாஹ்வை ஒருவன் என்று மொழிவது, அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்புவது, அவனுக்குரிய தன்மைகளை அவனுக்கு மட்டுமே கொடுப்பது என்பதுதான் தௌஹீத். ஆனால் இந்த தௌஹீத் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் உலகத்திலும் முஸ்லீமாக கருதப்படுவான், மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் மிகப்பெரிய வெற்றி அடைவான். மறுமையிலே ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தௌஹீத், அதற்கு அடிப்படை ஏகத்துவம். ஏகத்துவம் என்பது இல்லை என்றால், ஒரு மனிதனுக்கு தௌஹீத் என்பது இல்லை என்றால் அவன் உலகத்திலும் முஸ்லீமாக கருதப்பட மாட்டான், மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே முஸ்லீமாக கருதப்பட மாட்டான், அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைய மாட்டான். அப்படிப்பட்ட தௌஹீத் இது என்ன? இந்த தௌஹீத் என்றால் என்ன பொருள் என்று பார்ப்போம் எனால் சகோதரர்களே, தௌஹீதுக்கு ஒரு வார்த்தையை அர்த்தம் சொல்லிவிட முடியாது. ஏகத்துவம் என்று அர்த்தம் சொல்லிவிட்டால் அது தௌஹீதுக்கு விளக்கமாக அறிவிட முடியாது. தௌஹீதுக்கு அர்த்தம் தான் ஏகத்துவம். தௌஹீதுக்கு அர்த்தம் தான் ஏகத்துவம். சலாத்து தொழு என்பது சலாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தானே தவிர அந்த தொழுவினுடைய ஒட்டுமொத்தத்தையும் அந்த சலாத் என்ற வார்த்தை குறித்து விடாது. அதை விளக்க வேண்டும், அதை விளக்கி சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புரியும், ஓ தொழு என்றால் இப்படித்தான் போடும் என்று. அதே போல தௌஹீத் என்பது ஏகத்துவம். தௌஹீத் என்பது ஏகத்துவம் என்பது அதனுடைய பொருள். அதனுடைய விளக்கம் என்ன? தௌஹீத் என்றால் எதற்கு சொல்லப்படும்? தௌஹீத் என்பதனுடைய பொருள் என்ன? தௌஹீத் என்பதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்று பார்ப்போம் எனால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களிலிருந்தும் நாம் பார்க்கும் பொழுது தௌஹீத் என்பது இரண்டு பொருட்களால் இணைக்கப்பட்டது. தௌஹீத் என்பது இரண்டு விஷயங்களால் இணைக்கப்பட்டதுதான் தௌஹீத். தௌஹீத் என்பது ஒரு தனி பொருள் அல்ல, தௌஹீத் என்பது ஒரு தனி வார்த்தை அல்ல, தௌஹீத் என்பது ஒரு தனி சொல்லால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இரண்டு அம்சங்களால் இணைக்கப்பட்டதுதான் தௌஹீத் என்பது. இரண்டு அடிப்படையான அம்சங்களால் பிணைக்கப்பட்டதுதான் தௌஹீத் என்பது. அந்த இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்றாலும் அந்த மனிதனிடத்தில் தௌஹீத் இல்லை என்றுதான் பொருள். ஒரு மனிதனிடத்தில் இரண்டில் ஒன்று இருக்கிறது, எந்த இரண்டை அல்லாஹ் தௌஹீதுக்கு கண்டிஷனாக தௌஹீதுக்கு ஷர்த்தா அல்லாஹ் ஆக்கினானோ, இந்த இரண்டும் இணைந்ததுதான் தௌஹீத் என்று ஆக்கினானோ, அந்த இரண்டுல ஒன்னு இருக்குது இன்னொன்னு இல்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தௌஹீத்வாதியா ஆக முடியாது. இரண்டும் இணைக்கப்பட்டதுதான் தௌஹீத்வாதி. அந்த இரண்டு என்ன? அந்த இரண்டு என்ன? நமக்கு மத்தியில் பிரபலமானதுதான் அந்த இரண்டு அம்சங்களும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது என்ன அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். இந்த இரண்டினால் பிணைக்கப்பட்டதுதான் தௌஹீத் என்பது. இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க ஈமான்னால எங்களுக்கு தெரிஞ்சதுதான், இஸ்லாம்னால எங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாம் ஒண்ணுதானே, ஈமான்டாலும் ஒண்ணுதான், இஸ்லாம்னாலும் ஒண்ணுதானே, இப்ப நீங்க ரெண்டையும் ரெண்டு ஆக்கி அந்த ரெண்டு இணைஞ்சதுதான் தௌஹீத் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இது நான் சொல்லவில்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களில் இருந்து, அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகளில் இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளில் இருந்து நமக்கு தெளிவாக விளங்கக்கூடிய சட்டம் தான் இந்த தௌஹீத் என்பது. ஈமான் இஸ்லாம் என்ற இரண்டு அம்சங்களால் இணைக்கப்பட்டது. தௌஹீத் என்பது ஈமான் இஸ்லாம் என்ற இரண்டு அம்சங்களால் பிணைக்கப்பட்டதுதான் தௌஹீத். இப்ப நம்ம பார்க்கிறோம், அப்ப ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அந்த ரெண்டு எப்படி பிணைக்கப்படும்? ஒரு மனுஷன் ஈமான் இருக்குது, அவன் இஸ்லாம் இல்ல, அவன் தௌஹீத்வாதியா ஆக முடியாது. ஒரு மனிதத்துல இஸ்லாம் இருக்கிறது, ஈமான் இல்ல, அவனும் தௌஹீத்வாதியா ஆக முடியாது. தௌஹீத்வாதி என்று சொல்வதை விட சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவன் மறுமையில வெற்றி அடைய முடியாது. ஒரு மனிதத்துல ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இல்லை, அவன் மறுமையில வெற்றி அடைய முடியாது. ஒரு மனிதத்துல இஸ்லாம் இருக்கிறது, ஈமான் இல்லை, அவனும் மறுமையில வெற்றி அடைய முடியாது. ஆகவே மறுமையில் வெற்றி தேடி தரக்கூடிய அல்லது மறுமையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தௌஹீத் என்பது இரண்டு அம்சங்களால் இணைக்கப்பட்டது. ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இந்த ரெண்டு இணையும் பொழுது எப்பொழுது தௌஹீதா ஆகும், ரெண்டு இணையும் பொழுது எப்படி மனிதன் வெற்றியாளர் தான் ஆவான் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, ஈமான் என்பது உள்ளத்தால் அல்லாஹ்வை நம்புவது, உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குள்ள சிஃபாத்துகள், அவனுக்குரிய தன்மைகள், அவனுடைய குதிரத்துகள், அவனுடைய வல்லமைகள், இதை உள்ளத்தால் நம்புவதற்கு பேர் தான் ஈமான்ங்கிறது. உள்ளத்தால் நம்புவதற்கு பேர் தான் ஈமான். இஸ்லாம்ங்கிறது என்னன்னு சொன்னா, எதை மனிதன் உள்ளத்தில் நம்பினானோ, எந்த அல்லாஹ்வை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டானோ, எந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளத்தில் நம்பினானோ, தான் உள்ளத்தில் நம்பியதை அவன் உடல் ரீதியாக செயல்படுத்தும் பொழுது அதற்கு பேர் இஸ்லாம். உள்ளத்தில் எதை நம்புறானோ அதற்கு பேர் ஈமான். அந்த உள்ளத்தில் நம்பியதை அவன் வெளிப்படுத்தும் பொழுது செயல் ரீதியாக, நாவின் வழியாக, உடல் அங்க அவயங்களின் வழியாக அவன் வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் அப்படிங்கிறது. அப்ப இந்த உள்ளத்தினுடைய நம்பிக்கை என்ற ஈமான், உடலினால் ஏற்படக்கூடிய வெளிப்படுத்துதல் என்ற இஸ்லாம், இந்த ரெண்டு இணையும் பொழுதுதான் அவன் உண்மையான தௌஹீத்வாதியாக ஆகின்றான், அல்லாஹ்விடத்தில் உண்மையான வெற்றியாளனாக ஆகின்றான், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைகின்றான். எப்பொழுது? இந்த ஈமான் இஸ்லாம் என்ற இந்த இரண்டு அம்சங்களையும் தன்னுள் ஏற்படுத்தும் பொழுது. இப்ப நம்ம பார்க்கணும், இது என்ன ஆதாரம், இந்த ஈமான்ங்கிறது தனி, இஸ்லாம்ங்கிறது தனி, ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பார்த்தோம்னா, சகோதரர்களே, மக்கத்து குறைசிகளை பற்றி அல்லாஹ் சொல்றான், மக்கத்து குறைசிகளை பற்றி சொல்றான். என்ன சொல்றான் சொன்னா, உல இன் சால்தாகும் நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களேனால், மண் ஹலக்க சமாவாத்தி வல்லவர்களே, வானத்தையும் பூமியை படைத்தது யார், சூரியனையும் சந்திரனையும் நிலைநாட்டியது யார், அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தது யார் என்று நீங்கள் அந்த மக்கத்து குறைசியத்தில் கேட்டால், நிச்சயமா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ், அல்லாஹ்தான் படைத்தார் என்று சொல்வார்கள். யாரை பத்தி சொல்றா? முஸ்லிமை பத்தி சொல்லல, தௌஹீத்வாதியை பத்தி அல்லாஹ் சொல்லல, ஒரு மூமினை பத்தி அல்லாஹ் சொல்லல, மக்கத்து குறைசியை பார்த்து, எந்த குறைசிகளை அல்லாஹ் காஃபிர் வர்ணிச்சானோ அந்த குறைசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உலகில் சாத்தாவும் மன ஹலக சமாவாத்தி வல்லாரம, வானத்தையும் பூமியையும் படைத்தது யார், ஓ சஹர ஷம்ச வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்தது யார் என்று நவியை நீங்கள் கேட்பீர்களேனால், இல்லை யகூலுன்ன, அவர்கள் சொல்லுவார்கள். எவர்கள்ங்க? யாரு? மக்கத்து குறைசிகள். யாரை அல்லாஹ் காஃபிர்கள் இறை மறுப்பார்கள் என்று சொல்கிறானோ அந்த மக்கத்து குறைசிகள் சொல்வார்களா, அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மட்டுமல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள், இன்னும் பிற தன்மைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்னென்ன தன்மைகளை கொடுத்திருந்தானோ அந்த தன்மைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதையும் அல்லாஹ் சொல்றான், உலயின் சார்த்தஹு மன் கலக்க சமாவாத்தி வல்லர்ந்து வல்லர்ந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார், உமன் நஸ்ஸல மின ஸமாஇ மாஅன் வானத்திலிருந்து இப்பொழுது இறங்குற மாதிரி மழையை இறக்கியது யார், உமன் அஹ்யா பிஹில் பாத மின் பாதி மௌத்திஹா யார், அந்த மழையை இறக்கிய பிறகு அதன் மூலமாக பூமியை உயிர்ப்பிக்க செய்தானோ அந்த மழையை இறக்கியது யார் என்று கேட்டால் எல்லாவற்றையும் அறிந்த, எல்லா ஞானமும் தன்னுள் அடக்கிய, எல்லோரையும் மிகைத்த அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அப்ப அந்த மக்கத்து குறைசிகளை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான் சொன்னா, அவர்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது, வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்குறது அல்லாஹ், அந்த மழையை இறக்கி அதன் மூலமாக பூமியை உயிர்ப்பிக்க செய்வது அல்லாஹ் என்ற நம்பிக்கை அந்த மக்கத்து குறைசிகளுடைய உள்ளத்துல இருந்துச்சு. அது மட்டுமல்ல, அந்த மக்கத்து குறைசிகள் அல்லாஹை அல்லாஹ் என்று மட்டும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் எல்லோரையும் இழைத்தவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் புரிந்து கொண்டார்கள். யாரை பார்த்தீங்க, அல்லாஹ் மக்கத்து குறைசிகளை பற்றி சொல்றான். அப்ப அந்த குறைசிகள் உள்ளத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, அல்லாஹை பற்றிய ஈமான் இருந்துச்சு. மக்கத்து குறைசிகளுடைய உள்ளத்துல அல்லாஹை பற்றிய ஈமான் இருந்துச்சு. ஈமான் சொன்னா நம்பிக்கை, அல்லாஹ் தான் வானத்தை படைச்சான், அல்லாஹ் தான் பூமியை படைச்சான், அவன் தான் மழையை இறக்குறான், அவன் தான் பூமியை உயிர்ப்பிக்க செய்யறான், அவன் தான் வானத்தில் அவனால் எல்லாவற்றையும் அறிந்தவன், அவன் தான் எல்லோரையும் மிகைத்தவன் என்ற நம்பிக்கை எல்லாம் மக்கத்து குறைசிகளுடைய உள்ளத்துல இருந்துச்சு. ஆனால் சகோதரர்களே, உள்ளத்தில் எந்த நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கை அவன் என்ன பண்ணல, வெளிப்படுத்தவில்லை. நாவினால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழியவில்லை, உடலினால் அவர்கள் இபாதத் செய்யவில்லை. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பேர் வச்சான், காஃபிர்னு பேர் வச்சான். அப்ப உள்ளத்துல நம்பிக்கை இருந்துச்சு, உள்ளத்துல அல்லாஹ் பற்றி அச்சம் இருந்துச்சு, அல்லாஹ் தான் படைச்சாங்க நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும், நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியை படைச்சாங்க நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப அந்த நம்பிக்கைய, அந்த நம்பிக்கையை அவர்கள் செயல் ரீதியாக காட்டாதன் காரணமாக அல்லது நாவினால் மொழியாதன் காரணமாக அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பேர் வச்சான் அப்படின்னு சொன்னா, காஃபிர்கள் அப்படின்னு பேர் வச்சான். அப்ப என்ன இருந்துச்சு, ஈமான் இருந்துச்சு, உள்ளத்துல ஈமான் இருந்துச்சு, ஆனால் உடலால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இஸ்லாம் இல்லை, உடலால் வெளிப்படுத்தக்கூடிய இஸ்லாம் இல்லை. அதனால அல்லாஹ் அவங்க என்ன பேர் வைக்கலங்க, முஸ்லீம்னு பேர் வைக்கல, மூமின்னு பேர் வைக்கல, தௌஹீத்வாதின்னு பேர் வைக்கல, காஃபிர்னு பேர் வச்சான். இதற்கு அடுத்தபடியா, ஒருத்தட்ட இஸ்லாம் இருக்குது, ஒருத்தட்ட இஸ்லாம் இருக்குது, ஆனா ஈமான் இல்லை, அவரும் முஸ்லீம் ஆக முடியாது அல்லாஹ்வுடைய பார்வையில, அவரும் தௌஹீத்வாதி ஆக முடியாது, அவரும் அல்லாஹ்ட்ட வெற்றி அடைய முடியாது. அது என்ன இஸ்லாம்டா, வெளிரங்கமான அமல்கள் செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கிருந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, சில பேர் முனாஃபிக்குகளாக மாறினார்கள், நயவஞ்சர்களாக மாறினாங்க. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு சில உலகத்திலே காரியங்கள் ஆக வேண்டியிருந்துச்சு, உலகத்தில் சில பயன்கள் அடைய வேண்டியிருந்துச்சு, அதனால காஃபிர்களா மாறினாங்க, நயவஞ்சர்களா மாறினாங்க. உள்ளத்துல அல்லாஹ் நம்பல, அல்லாஹ் நம்பிக்கை உள்ளத்துல இல்ல, ஆனால் உதட்டளவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெருமானாரோடு தோளோடு தோல் நின்று தொழுதார்கள், சஹாபாக்களோடு சேர்ந்து ஜிஹாத் செய்தார்கள், நோன்பு வைத்தார்கள், ஏன் ஹஜ்ஜும் செய்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன அப்படின்னு சொன்னா, முனாஃபிக்கின் பேர் வச்சா, நயவஞ்சகர்கள். ஏன், உள்ளத்திலே ஈமான் இல்லை, உதட்டளவிலே அமல் செய்யறாங்க, உடல் அளவிலே அமல் செய்யறாங்க. அப்ப இஸ்லாம் இருக்குது ஆனா ஈமான் இல்லை. இது அல்லாஹ் சொல்றா பாருங்க, காலத்தில் ஆராபு ஆமன்னா, நபியே இந்த காட்டருவிகள், அதாவது நயவஞ்சக வேஷம் போட்டு இருக்கக்கூடிய இந்த காட்டரவிகள் உங்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினோ, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு, ஆனா எப்படி சொல்லுங்க சொன்னா அஸ்லம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக்கீங்க. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினோ, நீங்க இதுவரை ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு, ஆனா சொல்லுங்க அஸ்லம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் சொல்லுங்க. ஏன், அவங்களோட வெளிப்படையான அமல்கள் இருந்துச்சு, வெளிப்படையான இஸ்லாம் இருந்துச்சு. ஆனா வலம்மா எதுகுல்லில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இதுவரை ஈமான் நுழையவில்லை. அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய உள்ளங்களிலே இதுவரை ஈமான் நுழையவில்லை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க முனாஃபிக்குகள்ட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இஸ்லாம் இருந்துச்சு, இஸ்லாம்ங்கிற அடிப்படை இருந்துச்சு, ஆனா அவங்கள்ட்ட ஈமான் இல்லை. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷான் என்ன சொன்னா, அவள் அம்மா எதுகுல்லில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இதுவரை ஈமான் நுழையவில்லை, உங்களுடைய உள்ளங்களிலே இதுவரை ஈமான் செய்ய செல்லவில்லை. அல்லாஹ் பட்டவர்த்தமா சொன்னான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும், ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டும் இணையும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கே தௌஹீத்வாதியா ஆக்குகின்றான், அங்கே மறுமையில வெற்றியை கொடுக்கின்றான். ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இல்லை, அல்லது இஸ்லாம் இருக்கிறது, ஈமான் இல்லை, இவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெல்ல தெளிவா தன்னுடைய வசனங்கள் மூலமா நமக்கு நிரூபிக்கிறான். சகோதரர்களே, இந்த விளக்கத்தை நீங்கள் முன்னுரையாக வைத்துக் கொண்டு, இதுவரைக்கும் பேசுறது முன்னுரை தான், இந்த அடிப்படை விளக்கத்தை முன்னுரையாக வைத்துக் கொண்டு, தௌஹீத் என்பது ஈமானாலும் இஸ்லாத்தினாலும் இணைக்கப்பட்டதான் தௌஹீத். இந்த இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்றாலும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே முஸ்லீமாக ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலே வெற்றியாளனாக ஆக முடியாது என்ற இந்த முன்னுரையை உங்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு இப்போது நாம் சொல்லக்கூடிய அடுத்த விஷயங்களுக்கு வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் படி பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கப்படி அல்லாஹ்வுடைய இந்த விளக்கத்தின்படி பார்க்கும் பொழுது, ஈமான் என்பது அது இஸ்லாம் ஈமான் ரெண்டும் இணையும் பொழுதுதான் அவன் மூமினாக ஆகின்றான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் ஈமான் இருக்குது, அவர்கிட்ட இஸ்லாம் இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறத உள்ளத்தால நம்புறாரு, உள்ளத்தால நம்புறாரு, உதட்டால முழிகிறாரு, உள்ளத்தால் நம்பவும் செய்யறாரு, உதட்டால் மொழியவும் செய்யறாரு. இந்த நேரத்தில் இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி ஆகிறாருன்னு சொன்னா வெற்றியாளராக ஆகிவிடுகின்றார். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவர் ஜெயசீலராக ஆகிவிடுகின்றார். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவர் தௌஹீத்வாதியாக ஆகிவிடுகின்றார். ஆனா அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் என்பதற்கு என்ன விளக்கம், முஸ்லீம்ங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா எளிமையா சொன்னாங்க, மன் சல்லா சலாத்தனா, புகாரி ஷரீஃப் ஹதீஸ்ல இருக்குது, மன் சல்லா சலாத்தனா, நம்மை போன்று யார் தொழுதார்களோ, வஸ்தக்பல கிபலத்தனா, நம்முடைய கிபிலாவை யார் முன்னோக்கினார்களோ, அக்கல ஸபீஹத்தனா, நாம் அறுத்த மாமிசத்தை யார் உண்டார்களோ, ஃபஹுவ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதன் வெளிப்படையா அமல் செய்யறாங்கிறதுக்கு முஸ்லீமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க பாருங்க, மன் சல்லா சலாத்தனா, யார் நம்மை போன்று தொழுதார்களோ, உஸ்தக்பல கிபிலத்தனா, நம்முடைய கிபிலாவை முன்னோக்கினார்களோ, ஓ அக்கல ஸபீஹத்தனா, நாம் அறுத்த மாமிசத்தை யார் உண்டார்களோ, ஃபஹுவ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரே, இவ்வளவு எளிமையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க, இவ்வளவு எளிமையா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தௌஹீதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கான். ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த விளக்கத்தை ஓரமாத்திக்கி வச்சுட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு கொடுத்த விளக்கத்தை ஓரமாத்திக்கி வச்சுட்டு இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிதாத்தை செஞ்சிட்டானா, மார்க்கத்துக்கு முரணான காரியம்தான், தப்பான காரியம்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பிதாத்து தான், அது செஞ்சா நீ முஷ்ரிக்கு, நீ சிரிக்க வச்சுட்ட, அல்லாஹ் இணைய வச்சுட்ட, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன், உலக பின்னால தொழுவதே கூடாது, அதனால தனி பள்ளி கட்டிக்கலாம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்பதற்கு தெளிவான எளிமையான விளக்கம் சொல்லிருக்காங்க. மன் சல்லா, இன்னொரு ஹதீஸ்ல அதே புகாரி ஷரீஃப் ரிவாயத்துல இன்னும் தெளிவா சொன்னாங்க, மன் ஷஹீத அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யார் அல்லாஹை தவிர நாயன் இல்லை என்றும், அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதன் என்றும் சாட்சி சொல்கிறாரோ, சல்லா சலாத்தனா சாட்சி சொல்லிவிட்டு நம்மை போன்று தொழில் நடத்துகின்றாரோ, உஸ்தக்பல கிபிலத்தனா, நான் முன்னோக்கக்கூடிய கிபிலாவை அவர் முன்னோக்கி தொழுகின்றாரோ, அக்கல ரபீஹத்தனா, நாம் அறுத்த மாமிசத்தை சாப்பிடுகின்றாரோ, ஃபஹுவ முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ முஸ்லிம், அவர் முஸ்லிம் ஆவார். என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த சட்டங்கள் எல்லாம் அவருக்கும் பொருந்தும். முஸ்லிமுக்கு பாதகமாக என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்டங்கள் எல்லாம் அவருக்கு பொருந்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஈமானுக்கு முஸ்லீம் என்பதற்கு தெளிவான எளிமையான விளக்கம் என்னன்னு சொன்னா, நம்முடைய தொழுகை மாதிரி தொழணும். நம்முடைய தொழுகை மாதிரி என்ன அர்த்தம்? நம்முடைய தொழுகை மாதிரி என்ன அர்த்தம்? தொழுகையினுடைய அடிப்படை விஷயங்கள்ல, தொழுகையினுடைய அடிப்படை விஷயங்கள்ல இஸ்லாத்திற்கு முரணில்லாதவா இருக்கணும். நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை தான் தொழுவேன் அப்படின்னு சொல்லாதவா இருக்கணும். அல்லது ஓரே நான் ஆறு கதை தொழுவேன் அப்படின்னு சொல்லாதவா இருக்கணும். அப்ப அடிப்படையான சர்வீயத்தான விஷயங்கள்ல, ஷரத்தான விஷயங்கள்ல, அல்லது நான் உறுதி செய்யாமே தொழுவேன், தொழுகைக்கு வந்து உறுதி செய்யற ஷரத்து இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரி இல்லாம நம்மள மாதிரி உறுதி செய்யறாரு, நம்மள மாதிரி நாலு ரக்கா தொழுறாரு, நம்மள மாதிரியே குனிஞ்சு நிமிடுறாரு, நம்மள மாதிரியே அசர் நேரத்துல அசர் தொழுறாரு, லோகர் நேரத்துல லோகர் தொழுறாரு, மகரி நேரத்துல மகரி தொழுறாரு, இஷா நேரத்துல இஷா தொழுறாரு, ஃபஜர் நேரத்துல ஃபஜர் தொழுறாரு. மன் சல்லா சலாத்தனா, நம்மை போன்று யார் தொழுகின்றார்களோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் சல்லா சலாத்தனா, நம்மை போன்று யார் தொழுகிறார்களோ, வஸ்தக்பல கிபலத்தனா, நம்முடைய கிபலாவை முன்னோக்குகின்றாரோ. அவர் என்ன பண்ணல, நான் காபத்துலாவை முன்னோக்க மாட்டேன், நான் பைத்துல் முகத்தை முன்னோக்கிறேன்னு சொல்லி பைத்துல் முகத்தை முன்னோக்கி தொழுறது இல்ல, அல்லது நான் வேற எந்த பக்கமா தொழுறேன் அப்படின்னு தொழுவாம, வஸ்தக்பல கிபலத்தனா, நம்முடைய கிபலாவை யார் முன்னோக்குகின்றாரோ. எவ்வளவு எளிமையான விளக்கம் பாருங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் எப்ப முஸ்லீம் நம்புவோம் அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று நிபந்தனைகள் இருந்தாலே போகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மை போல தொழுவணும், வஸ்தக்பல கிபலத்தனா, நம்முடைய கிபலாவை முன்னோக்கி தொழுவணும், வஅக்கல தபீஹத்தனா, நாம் அறுத்த மாமிசத்தை அவர் சாப்பிடணும், நாம் அறுத்த மாமிசத்தை அவர் சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அறுத்த மாமிசத்தை அவர் சாப்பிடணும் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எப்போ ஒரு முஸ்லீம் தான முஸ்லீம் நினைக்கக்கூடியவன், நான் இப்ப நான் முஸ்லீம் என்ன முஸ்லீம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணுவேன், எப்போ நான் யாருடைய கறியை சாப்பிடுவேன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் அறுத்த கறியை தான் நான் சாப்பிடுவேன். என்ன முஸ்லீம் நினைக்கக்கூடியவன் ஒரு முஸ்லீம் அறுத்த மாமிசத்தை நான் சாப்பிடுவேன், ஒரு முஸ்லீம் அல்லாத அறுத்த மாமிசத்தை இன்னொரு முஸ்லீம் சாப்பிட மாட்டான். அப்ப நம்முடைய நாம் அறுத்த மாமிசத்தை அவர் சாப்பிட மாட்டேங்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணல, நம்மள முஸ்லீமா நினைக்கல, நம்மளை எப்படி நினைக்கல, முஸ்லீமா நினைக்கல. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, அப்ப யார் நம்மை போன்று தொழுகிறாரோ, நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றாரோ, நாம் அறுத்த மாமிசத்தை உண்ணுகின்றாரோ, அதாவது நம்மளே முஸ்லீமா நினைக்கிறாரோ. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளே முஸ்லீமா நினைக்கிறாரு, அதாவது நீனும் முஸ்லீம் தான், நானும் முஸ்லீம் தான் என்று சொல்லுவார். ஏனால் ஃபஹுவ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர், அவர் நம்மை சார்ந்தவர், நம்மை சார்ந்தவர்னோடனே நம்மள சில பேர் விளக்கம் சொல்லிடலாம். அது நம்மை சார்ந்தவனா என்ன தெரியுமா அங்க அர்த்தம்? அது இந்திய நாட்டை சார்ந்தவன் சொல்லலாம், அதுக்கு இந்தியாவை சார்ந்தவர், இந்தியர் அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதால ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஃபஹுவ முஸ்லீம், அவர் முஸ்லீம் ஆவார், வலஹு மாலில் முஸ்லிமி, முஸ்லீமுக்குரிய எல்லா சட்டங்களும் அவருக்கு பொருந்தும், அலைஹி மாலில் முஸ்லிமி, முஸ்லீமுக்கு பாதகமான சட்டங்கள் எல்லாம் அவருக்கு பொருந்தும், தெள்ள தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சகோதரர்களே, இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் ஹஸ்ரத், அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் படி பார்த்தா காதியானிகளை முஸ்லீம் ஏத்துக்கலாமா, காதியானிகளை முஸ்லீம் ஏத்துக்கலாமா? ஏன் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் படி பார்த்தா நம்மள மாதிரி தொழுறாங்க அஞ்சு வேலை, நம்முடைய கிபிலாவை தான் அவங்களும் முன்னோக்குறாங்க, அந்த அடிப்படையில் முஸ்லீம் ஏத்துக்கலாமா சொன்னா, சகோதரர்களே, மூன்றாவது கண்டிஷன் காதியானிகள்ட்ட கிடையாது, காதியானிகள்ட்ட மூணாவது கண்டிஷன் கிடையாது. ஏன்? அவங்க சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் காஃபிர்கள், மிர்சா குலாம் அஹமதை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்கல ரவி ஹத்தனா, நாம் அடுத்த மாமிசத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். நாம் அடுத்த மாமிசத்தை எப்ப சாப்பிடுவாங்க? நம்மள முஸ்லீமா நினைச்சாதான். அப்ப நம்மை யார் முஸ்லீம் என்று நினைக்கின்றானோ, நினைத்து நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றானோ, நம்முடைய தொழுகையை போன்று தொழுகிறானோ, அவன் நம்மை சார்ந்தவன், அவன் முஸ்லீம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப காதியானிகள் மூன்றாவது கண்டிஷன் இல்ல, என்ன கண்டிஷன் இல்ல, நாம் அடுத்த மாமிசம் சாப்பிட மாட்டான் காதியானி. ஏன்? அவனுடைய பார்வையில மிர்சா குலாம் அஹமதை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் முஸ்லீமு, மற்ற உலகத்துல யாருமே முஸ்லீம் இல்ல அவனுடைய பார்வையில. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய இந்த டெபினேஷன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் என்பதற்கு ஒரு எளிமையான டெபினேஷன் சொன்னாங்களே, அந்த டெபினேஷனுக்குள்ள காதியானி வர்றதில்லை, காதியாய் வர்றதில்லை. அப்ப அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு என்ற ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன், முஸ்லீமுக்கு என்ற ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன், அந்த டெஃபினேஷனை ஓரமாத்திக்கு வச்சுட்டு நாம் ஒரு டெஃபினேஷன் வந்து இவர் மூழுது ஓதுறாரு, அதனால இவருக்கு பின்னாடி தொழக்கூடாது, சிறுக்கு வச்சுட்டாரு, இவர் ஃபாத்தியா ஓதுறாரு, அதனால முஷ்ரிக் ஆயிட்டாரு, இவருக்கு பின்னாடி தொழக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபத்வா கொடுத்தா, இந்த ஃபத்வா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி கொடுக்கப்பட்ட ஃபத்வாவா, அல்லது மனம்போட போக்கிலே தன்னுடைய மனோ இச்சைப்படி கொடுக்கப்பட்ட ஃபத்வா? சகோதரே, அதே நேரத்திலே ஆஹா, அஜரத் ரூட்டு மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்காரு, அப்ப மூலது வாதனெல்லாம் முஸ்லீம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப இவர் மூலது ஆதரிச்சு பேசுறாரு. இல்ல சகோதரர்களே, மூலது என்பது ஒரு பிதாத்தான காரியம் என்பதில் எந்த மன சந்தேகம் கிடையாது. இது ஆணித்தரமா எங்க வேணாலும் சொல்லலாம். யார் ஓதனா என்ன, யார் ஓதாட்ட என்ன, மூலது என்பது ஒரு பிதாத்தான காரியம், மார்க்கத்திற்கு முரணான காரியம், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சஹாபாக்களாலும் கற்றுத்தரப்படாத ஒரு அநாத ஒரு நூலக காரியம். இதற்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த மௌலிதிலே வரக்கூடிய வார்த்தைகள் ஆயிரம் பேர் ஆயிரம் விளக்கம் சொன்னாலும் ஒரு சாதாரண மனிதன் பார்க்கக்கூடிய வார்த்தையிலே எக்கச்சக்கமான பிழைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே மௌலிது என்பது ஒரு பிதாத் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பிதாத்தை செஞ்சிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவர் சிரிக்க வச்சிட்டாரு, அவர் முஸ்லீக் ஆயிட்டாரு, அவருக்கு பின்னால் தொழக்கூடாது அப்படின்னு சொன்னா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கட்டு தந்த முறையா, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கட்டு தந்த முறைதானா? இப்படியே சமுதாயத்துல சிறுக்கு பத்துவா சிறுக்கு பத்துவா குஃபுர் பத்துவான்னு கொடுத்து இப்படி எல்லாத்தையும் சமுதாயத்தோட கழிச்சுட்டு எத்தனை பேர் தான் சமுதாயத்துல மிஞ்ச போறீங்க? எத்தனை பேர் தான் தௌஹீத்வாதி சொல்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத்வாதிங்கிறதுக்கு அற்புதமான விளக்கம் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீத்வாதி என்பதற்கு அற்புதமான விளக்கம் சொல்லியிருக்கேன். அவர் மூலத்தை ஓடிட்டாரு, ஃபாத்தியா ஓடிட்டாரு, எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாம கபருக்கு போயிட்டாரு, அங்க போய் சியாரத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற காரணங்களை வச்சு அவரை சிறுக் என்றும் அவர் செய்யக்கூடிய காரியத்தை சிறுக் என்றும் அவரை முஸ்லிக் என்றும் சொல்லி அப்படிப்பட்ட இமாம்களுக்கு பின்னாலேயே தொழக்கூடாது, அதனால நீங்க தனி பள்ளி ஆரம்பிங்க, தனி கூட்டமா போயிருங்க என்று சமுதாயத்தை பிளவுபடுத்துவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த தௌஹீத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம இன்னொரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். சிறுக்கன் சத்தா கொடுக்கிறது ஈஸி, முஸ்லீக்கன் சத்தா கொடுக்கிறது ஈஸி, ஆனா அந்த சிறுக்கு படியும் முஸ்லீக்கு படியும் அந்த சத்துவா படியும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். உதாரணமா ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரர், என தர்மிய சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், அவர் தௌஹீத்வாதியா இருக்கிறார், தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுப்படி உலகத்தோட எல்லா முஸ்லீமே தௌஹீத்வாதி தான். அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் சரி அது அவனுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. அவனை காஃபிர்னு சொல்லி முஸ்லீம்னு சொல்லி வெளியே தள்ளுறதுக்கு ரசூலுல்லாஹோட இந்த டெஃபினேஷன் இந்த விளக்கத்திற்கு உட்பட்டு அவரை வெளியே தள்ளுறது நமக்கு அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில ஒரு தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவர் மூலது ஓதுறது இல்லை, பாத்தியா ஓதுறது இல்லை, விதத்தான காரியங்களை செய்யறது இல்லை, அல்ல மார்க்கத்துக்கு உன்னதமான காரியங்களை செய்யறது இல்லை, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய வாப்பா மூலது ஓதுறவரா இருக்காரு, அவருடைய வாப்பா மூலது ஓதுறவரா இருக்காரு, அவர் வாப்பா தர்காக்கு போறவரா இருக்காரு, பாப்பா மானும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, பாப்பா கொஞ்ச நாள் மூத்தா போயிட்டாரு, பாப்பா கொஞ்ச நாள் மூத்தா போயிட்டாரு. அப்படி பார்த்தா இந்த தௌஹீத்வாதியுடைய ஃபத்வா படி பாப்பா யாரா போயிட்டாருங்க, முஷ்ரிக்கா போயிட்டாரு, ஏன்னா மௌலிது ஓதினாரு தர்காவுக்கு போனாரு அதுலேயே அப்படியே மூத்தாவும் போயிட்டாரு. அதனால இவருடைய கூற்றுப்படி பாப்பா முஷ்ரிக்கா போயிட்டாரு, இவருடைய கூற்றுப்படி பாப்பா சிறுக்க வச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில உடனே இந்த தௌஹீத்வாதி கூப்பிட்டு எங்க பாப்பா மூத்தா போயிட்டாருப்பா, இவர் வந்து முஷ்ரிக்கு, முஷ்ரிக்கா தான் மூத்தா போனாரு, ஏன்னா மௌலிது ஓதினாரு ஒரு காலத்துல, ஒரு காலத்துல தர்காவுக்கு போனாரு அதனால சிறுக்க வச்சிட்டாரு, அதனால இவர் முஸ்லீக் இல்லாதனால இவரை எங்களுடைய வீட்டிலே வைத்து குளிப்பாட்ட மாட்டோம். ஏன் குளிப்பாட்டுறது, யாரு தான் குளிப்பாட்டுவோம், முஸ்லீமான ஜனாசா மட்டும் தான் குளிப்பாட்டோம், இவருடைய பார்வையில முஸ்லீக்கு அதனால குளிப்பாட்ட மாட்டோம், இவருக்கு ஜனாசா தொலையும் தொலை வைக்க மாட்டோம், இவர் முஸ்லீமுடைய கபர்ஸ்தான அடக்கம் பண்ண மாட்டோம். ஆகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராமசாமியோ முனுசாமியோ கூப்பிட்டு ஏப்பா எங்க பாப்பா வந்து முஸ்லீக் ஆயிட்டாரு, அவர் ஜனாசா தூக்கிட்டு போய் நீ போய் தீ வச்சு குளித்திக்க என்று ஃபத்வா கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு முஸ்லிக்கு முஸ்லிக்கிற சொத்துல இருந்து மகனு முஸ்லீமான மகனுக்கு ஒரு பைசா கிடைக்காது, முஸ்லீம்கிட்ட சொத்துல இருந்து முஸ்லீமான மகனுக்கு ஒரு பைசா கிடைக்காது. அப்ப இந்த ஃபத்வாவை கொடுக்கறது ஈஸிங்க, ஃபத்வாங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னா கொடுத்தா மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு பேர் தான் ஃபத்வா. ஆனா இந்த ஃபத்வாவை கொடுத்து சமுதாயத்தை பிரிக்கத்தான் உதவணுமே தவிர இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சமூகத்தை பிரிக்கிறதுக்கு நமக்கு இந்த தௌஹீத கத்து கொடுத்தாங்க, சமுதாயத்தை கூறுபடுறதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீத கத்து கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்வைக்கு வர வேணாமா? நான் யார் நம்மை போட்டு தொழுகிறாரோ, நம்முடைய கிபிலாவை முன்னோக்கிறாரோ, நாம் அடுத்த மாமிசத்தை உண்ணுகிறாரோ, அவன் நம்மை சார்ந்தவன் ரசூலா சொல்றாங்களே, இந்த ஹதீஸ் நம்ம பார்வைக்கு வர வேண்டாமா? அதை பார்வைக்கு வந்து மறைச்சிடுறோமா? யோசிச்சு பாக்குற சகோதரர்களே, சரி அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் தரக்க சலாத்த முத்தாமிதன் ஃபக்கத் கஃபர, யார் வேண்டுமென்றே தொழுகை விட்டானோ அவன் காஃபிர் ஆயிட்டான். ரசூலுல்லா சொன்னாங்க அந்த காஃபிர் ஆயிட்டாங்கிறதுக்கு பல உலமாக்கள் பல விளக்கங்கள் இருக்கட்டும், வெளிப்படையான ஹதீஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மன் தரக்க சலாத்த முத்தாமிதன், யார் வேண்டுமென்றே ஒரு தொழுகை விட்டானோ ஃபக்கத் கஃபர, அவன் காஃபிர் ஆயிட்டான். ரொம்ப மஷூரான ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ், சஹியான ஹதீஸ் எல்லா கிதாபுகளிலும் இருக்குது. இந்த ஹதீஸ் படி ஒரு தௌஹீத்வாதி இருக்கிறார், ஒரு தௌஹீத்வாதி. அவருடைய மனைவி தொழுவதில்லை, அவருடைய மனைவி தொழுவதில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஹதீஸ் படி அந்த அம்மா என்ன ஆயிட்டா, மனைவி என்ன ஆயிட்டாங்க சொல்லுங்க, காஃபிரா போயிட்டான். மனைவி காஃபிரா போயிட்டான். ஆனா இவர் காஃபிரா போயிட்டாங்கிறதுக்காண்டி மனைவியோட தலை கட்டுவாரா, இல்ல மனைவி விட்டு பிரிஞ்சு வாழ்வாரா? பிரிஞ்சு வாழ்றது இல்ல. சரி, அந்த மனைவியோட போய் வீடு கூடுறாரு, காஃபிரான மனைவி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஹதீஸ் படி ஒருவேளை தொழுகை வேண்டும் என்று விட்டால் காஃபிரா ஆயிட்டான். அப்ப ரசூலுல்லாஹி கூற்றுப்படி இந்த பொம்பளை காஃபிர் ஆயிட்டா. அப்போ இவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹி ஹதீஸ் படி அந்த பொம்பளை காஃபிர் ஆயிட்டான்னு விடுறது இல்ல. என்ன பண்றாரு, மனைவி சொல்ற சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லிட்டாரு ஏற்றது ஏற்றதாவது அவ இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த இரவுல மனைவியோட போய் வீடு கூடுறாரு. அப்போ காஃபிரான பெண்ணோட இவர் வீடு கூடனா அது சினாவாயிடும். என்ன காஃபிரான பெண்ணோட இவர் போய் ஹராமான பொம்பளை போய் வீடு கூடனா சினாவாயிடும். ஏன்னா காஃபிரான உடனே இவருக்கு அந்த அம்மாக்குள்ள திருமண உறவு அறந்து போயிடும். ஒரு மொத்தத்தை ஒரு முஸ்லீமா இருக்கிறவங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க முர்த்ததா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள திருமண உறவு அறந்து போயிடும். அந்த அடிப்பில் திருமண உறவு அறந்து போச்சு. திருமண உறவு அறந்து போன ஒரு பெண்ணோட இவர் வீடு கூடுறதுனால அங்க என்ன ஆயிடுச்சு, ஜினா ஆயிடுச்சு. அப்ப திருமணம் ஆனவர் இவர் ஜினா செஞ்சுட்டா இருக்கிறதுனால அவரை கல்லால் அடிச்சு கொள்ள முடியுமா? அப்ப அந்த ஃபத்வா நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்ப என்னங்க, அப்ப ரசூலுல்லாஹி ஹதீஸுக்கு வேல்யூவே இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப என்னதான் அர்த்தம், ஏற்பட்ட உடனே உடனே அப்பொழுது இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது வரியிலே இத்தனாவது அது வார்த்தையில இப்படி தப்பு இருக்குது, ஆகவே மக்களே இப்படிப்பட்ட அசிங்கங்களை போதிக்கக்கூடிய நூல்களை நீங்க ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போட யாருக்கு கொடுக்குறாங்க, ரோட்ல கொடுக்குறாங்க. ரோட்ல போற வர மாற்று மாத்தார் பார்த்துட்டு சி முஸ்லீமுடைய குரான்ல இப்படிதான் இருக்குதா அப்படின்னு தூக்கி எழுதிட்டு போறான். முஸ்லீமுடைய எதுல சொல்றாங்க அவன் தெரிஞ்ச குரான் தான் சொன்ன ஒருத்தர வீட்டுக்குள்ள திருட போறான், இன்னொருத்தர வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிறான். நின்றுகிட்டு அந்த உள்ள இருக்கிற திருடர் இருக்கான் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள போற திருட அவன் திருடி பொருளை கையில கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அதுல வந்து இந்த வெளியே இருக்கிற திருட இருக்கானே இவன் பங்கு கேட்க முடியாதான், இந்த வெளியே இருக்கிற திருட இவன் பங்கு கேட்க முடியாதான். ஆனா அந்த உள்ள இருக்கிற திருட திருண பொருளை தகவல் வெளியே தூக்கி போட்டுறான். உள்ள இருக்கிற திருட திருண பொருள் என்ன பண்றான், தூக்கி வெளியே தூக்கி எறிஞ்சிடறான். மைக்ல கை வைக்காதீங்க. சரி, உள்ள இருக்கிற திருட என்ன பண்றாங்கனாக்கா அந்த பொருளை எடுத்து தகால வெளியே தூக்கி எரிஞ்சிடறான். வெளியே தூக்கி எரிஞ்ச உடனே அந்த வெளியே இருக்கிற திருட என்ன பண்றான், அவன் புடிச்சுக்கிறான். தூக்கி எரிஞ்ச பொருளை வெளியே இருக்கிற திருட புடிச்சு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்ச உடனே லைட்ல போட்டு திருட புடிச்சுக்கிறான். சாமான திருட்டு திருண பொருள் வெளியே இருக்கிற திருட புடிச்சுக்கிறான். புடிச்ச உடனே இப்ப திருட வெளியே வரான், உள்ள இருக்கிற திருட வெளியே வர்றான். வெளியே வந்து இப்ப அவனுக்கு பங்கு கொடுத்தா அவன் பங்கு கொடுக்கலாமா அப்படின்னு மசாலா இருக்குதான். அந்த பங்கு இவனுக்கு ஹலாலாம். ஏன்னு சொன்னா திருடனதான் இவன் தவிர இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பங்கு வைக்கல, இவன் தூக்கி எரிஞ்சிட்டான். யார்கிட்ட, ரெண்டாவது திருட தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த ரெண்டாவது திருடம் என்ன பண்ணாண்டாக்கா தனக்குன்னு உள்ள பொருள்ல இவனுக்கு பங்கு கொடுத்தான், அதனால இவனுக்கு ஹலாலு அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா இருக்குதான். இருக்குதுனே வச்சுப்போம். இந்த மசாலாவும் உலகத்துக்கு பறைசாற்றியது இந்த எல்லாருமே இஸ்லாமிய தௌஹீத் சகோதரர்கள் தான் இவங்க சொன்னாங்க. சரி, ஆனா இதே மாதிரி மசாலா இதே மாதிரி சட்டம் அவங்க சொல்லும் பொழுது அது தப்பாகாதா, இது கிதாபில் இருக்கதாவே வச்சுப்போம், துருள் முக்தாலே அதுல் முக்தாலே இருப்பதாவே வச்சுப்போம், அது தப்பு தான் அப்படி மசாலா இருக்கதா இருந்தா தப்புதான் அது. ஆனா இதே மசாலாவை இவங்க திருப்பி சொல்றாங்க. எப்படி தெரியுமா, அது துருள் முக்தாலே அதுல் முக்தாலே இருந்தா தப்பு, ஆனா இவங்களுடைய ஃபத்வா படி எப்படின்னு சொன்னா ஒருத்தர் வட்டி வாங்குறாரு என்னன்னு சொன்னா, உதாரணமா அல்லா பிச்சா அப்துல் காதர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அல்லா பிச்சன் ஒருத்தர் அப்துல் காதர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த அல்லா பிச்சை என்ன பண்றாருன்னு சொன்னா வட்டிக்கு வாங்குறாரு, வட்டிக்கு வாங்கி இவரு சாப்பிட்டாருன்னா இவருக்கு ஹராம், அல்லா பிச்சைக்கு ஹராமு. அந்த அல்லா பிச்சை தான் வாங்கின வட்டிய அப்துல் காதர் கொடுத்தாரு வச்சுங்க, அப்துல் காதருக்கு ஹலாலு. அல்லா பிச்சை தான் வாங்கின வட்டிய அல்லா அப்துல் காதர் கொடுத்தா அந்த அப்துல் காதர் ஹலால். எதுக்கு சொன்ன சோதரே, நான் யாரை குறை சொல்றதுன்னு சொல்ல, தவறு எல்லா பக்கமும் இருக்குதான் செய்யுது. அந்த தவறை பெருசுபடுத்தி சமுதாயத்தை பிளவுபடுத்தணுமா, சமுதாயத்தை கூறுபடணுமா அப்படின்னு தான் உதாரணம் சொல்றேன். அப்ப அல்லா பிச்சை வட்டி வாங்குறாரு, அந்த வட்டி என்ன பண்றா, தான் மட்டும் சாப்பிடாம அப்துல் காதருக்கு பங்கு கொடுக்குறாரு, நீ சாப்பிடுவா அப்படின்னு சொன்னா இந்த அப்துல் காதரு நேரடியா வட்டியை சாப்பிட்டா ஹராமே, அல்லா பிச்சை மூலமா இன்டைரக்டா சாப்பிட்டா ஹலாலுன்னு சொல்லி இன்னைக்கு இவங்க புஜித்தை சொத்தா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் என்ன ஆகும், எங்க உள்ள திருட போனா ஒரு திருட அவன் கொண்டு பங்கு கொடுத்தா கூடாது, அவன் வெளியில இருந்து தூக்கி அடிச்ச பிறகு அதை இவன் வாங்கிக்கிட்டு அந்த பொருள் இருந்து இவன் முதல் திருடனுக்கு பங்கு கொடுத்தா ஹலாலுன்னு இருக்கிற ஃபத்வாவே தப்புன்னு சொல்றவங்க, இந்த ஃபத்வாவுக்கு அந்த ஃபத்வாவுக்கு என்ன வித்தியாசம், இந்த ஃபத்வாவுக்கு அந்த ஃபத்வாவுக்கு என்ன வித்தியாசம், என்ன ஆகும், நம்ம ஆளுங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா கோடு போட்டு என்ன பண்ணுவாங்க, ரோடு போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, அல்லா பிச்சை அப்துல் காதர் பேசிப்பாங்க, டேடே அல்லா பிச்சை அல்லா பிச்சை, நான் வட்டி வாங்கினாதான் எனக்கு ஹராமு, நீ வட்டி வாங்கினாதான் உனக்கு ஹராமு, அதனால என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒன்னாம் தெருவில் இருக்க சாராய கடை நீ எழுத்துக்கெடு, ஒன்னாம் தெருவில் சாராய கடைய நீ எழுத்துக்கெடு, ரெண்டாம் தெருவில் இருக்க சாராய கடைய நான் எழுத்துக்கெடுக்கிறேன், என் கடையில் வர லாபம் பூரா உனக்கு, உன் கடையில் உள்ள லாபம் பூரா எனக்கு, ஹலால் ஆயிடுமா ரெண்டு பேருக்கும், அல்லா பிச்சுடைய சாராய கடை லாபம் பூரா அப்துல் ரஹ்மானுக்கு ஹலாலா போயிடும், அப்துல் ரஹ்மானுடைய கடை லாபம் பூரா அல்லா பிச்சு ஹலாலா போயிடுங்க. ஒவ்வொரு மனிதனும் வட்டி அவன் சாப்பிடுறது ஹலாமே தவிர அவன் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா ஹலாலாயிருங்கிற ஃபத்வா படி இப்படி நம்மளால சொல்லணும்னு சொல்ல மாட்டானா. இதை நான் குறை சொல்றதுக்கான சொல்லல, கிண்டல் பண்றதுக்கான சொல்லல, இந்த மாதிரி நம்மகிட்டயே குறை இருக்கும் பொழுது ஃபிக்ஹ் கிதாப்ல குறை இருக்குது, ஃபிக்ஹ் கிதாப்ல குறை இருக்கட்டும்ங்க, மனிதர்களால் எழுதப்பட்ட எல்லாமே தவறு உள்ளதான், தவறு இல்லாத ஒரே அல்லாஹ்வுடைய எழுத மட்டும்தான், தப்புகள் இருக்கலாம் மனிதனால் எழுதப்பட்டது, மறுநாள் நடந்திருக்கலாம், தவறால் நடந்திருக்கலாம். அதை போட்டு நோட்டீஸ் போட்டு பப்ளிக் போட்டு அது மக்களுக்கு மத்தியில் பார்த்தீங்களா, மக்களே ஃபிக்ஸ் கிதாபில் என்ன அசிங்கம் இருக்குது, என்னென்ன செக்ஸ் விஷயங்கள் இருக்குது, அவசரமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் போட்டு கொடுத்தா நாள் மாற்று மத நண்பர்கள் மத்தியில் கிடைக்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப நான் மத்தவங்க இஸ்லாத்தை சொல்றேன் இஸ்லாத்தை சொல்ல சொல்லி போட்டு இப்படி செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அந்த அடிப்படை சகோதரர்களே, இமாம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு என்பது அது கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், அதை நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான சமுதாயத்தை கூறுபட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இமாம் மதுரை ஃபாலோ பண்றாரு அதனால முஸ்லீக்காயிட்டாரு, இவருக்கு பின்னாடி தொழாதீங்க, நீங்க தனி பள்ளி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா கடைசி என்ன ஆகுங்க? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுங்கிற மாதிரி நம்ம இஸ்லாமிய சமுதாயம் ரெண்டு பட்டா எதிராளிகள் அந்த கூத்தாடிகளை கொண்டாடாம போயிடும், கொண்டாடம் ஆகிட்டு இருந்து நாளுக்கு நாள். அப்ப இப்படிப்பட்ட தௌஹீதை ரசூலுல்லாஹி கத்துக் கொடுக்கலாங்க, இப்படிப்பட்ட தௌஹீதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுக்கல. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களிலே மசலாக்களுக்கு ஹதீஸ்களை ரொம்ப தெளிவா சொல்லி அந்த ஹதீஸ் இப்படி இந்த ஹதீஸ் இப்படி சொல்லும் பொழுது பிற்காலத்தில் என்ன ஆயிடுது, இவங்க சொன்ன ஹதீஸுக்கு இதுல ஒருத்தர் முரண்படுவாரு, என்னங்க நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க ஹதீஸ், இன்னைக்கு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அன்னைக்கு என்னுடைய பார்வையில படல இன்னைக்கு தான் பட்டுச்சு, இல்ல அன்னைக்கு அந்த அறிவிப்பாளர் பலவீனமா இருந்தாரு இன்னைக்கு பலமாயிட்டாரு. இப்படி ஹதீஸ்களில் முன்னுக்கு பின் முரணா சொன்னதுனாலயோ குளறுபடி ஏற்பட்டதுனால தானே ஹதீஸே வேணான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போச்சு, ஹதீஸே வேணான்னு கூட்டம் எதிராக போச்சு. அந்த கூட்டத்தை உருவாக்குறது யாரு, அந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு, முன்கீரல் ஹதீஸ் சொல்லக்கூடிய எங்களை ஹதீஸ்லாம் வேணாம் குரான் மட்டுமே போதும் ஒரு கூட்டம் காசலாகி போயிருக்கானே, அந்த கூட்டத்தை உருவாக்குறது யாரு? சுன்னத் ஜமாத்தினர்கள் பிதா செய்கிறார்கள், அவர் ஷிர்க் வைக்கிறார்கள், மௌலூத் ஓதுகிறார்கள், மௌலூத் ஓதக்கூடிய ஃபாத்தியா ஓதக்கூடிய அல்ல தவறான மார்க்கத்துக்கு முறையில் மூட நம்பிக்கை கொள்ளக்கூடிய எந்த சுன்னத் ஜமாத்தாவது எனக்கு ஹதீஸே வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காரா? அப்ப ஹதீஸ்கள்ல ஏற்பட்ட குளறுபடி முன்னுக்கு பின் முரணா சொன்னது அதுல எக்ஸ்ட்ரா போய் வெறுத்து போய் எங்களுக்கு ஹதீஸே வேணாம்னு சொல்லி போனான், அதுக்காண்டி அவங்கள மக்காத்தோட நினைக்காதீங்க, அவன் அதோட பெரிய குஃபுர்ல போயிருக்கான், அவனும் இஸ்லாத்து முரானதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று ஹதீஸ்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா, ரசூலுல்லாஹ் மூணு டெஃபினிஷன் சொன்னாங்களே அந்த மூன்று வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்தா இந்த முன்கீரல் ஹதீஸ் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்துக்கு புறம்பானவர்கள் தான் என்பதை நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்னாச்சு இதெல்லாம் இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுங்கிறது, அல்ல இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து பிரச்சனைங்கிறது, இதெல்லாம் என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹக்கமல் ஹாக்கிம், இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஸாப ஃபலஹு அஜ்ரானி வ இதா ஹக்கம ஃஅஹ்தா ஃபலஹு அஜ்ரன். ஒரு தீர்ப்பளிப்பவர் ஹதீஸ்களை வச்சு தீர்ப்பளிக்கிறாரு, ஒரு தீர்ப்பளிப்பவர் உதாரணம் ஒரு மார்க்க சட்டத்தை வகுக்கும் பொழுது குரான்ல இப்படி இருக்குது ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, வகுக்கிறாரு தீர்ப்பளிக்கிறாரு. அந்த தீர்ப்பு சரியாக அமைந்து விட்டால், அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பாக, அந்த ஃபத்வா சரியான ஃபத்வாவாக அமைந்து விட்டால் ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தீர்ப்பளிப்பவர் தப்பா சொல்றாங்க, ஒரு மசாலா எழுதுறாங்க, அது இமாம்களா இருக்கட்டும் அல்லது ஃபிக்ஹ் கிதாப் எழுதினவங்களா இருக்கட்டும் அல்லது இன்றைய தௌஹீத்வாதிகளா இருக்கட்டும், அந்த மசாலா எழுதக்கூடியவங்க ஹதீஸ பாக்குறாங்க குரானை பாக்குறாங்க, தப்பா தீர்ப்பு எழுதி போட்டாங்க. பாவம் மனிதர்கள் தானே தப்பு செய்யலாம், தப்பா தீர்ப்பு எழுதி போட்டா ரசூலா சொல்றாங்க ஃபலஹு அஜ்ருன் வாஹிதோன், அவருக்கு ஒரு கூலி கிடைக்குனாங்க. அப்ப ரைட்டா சொன்னா ரெண்டு கூலி, தப்பா சொன்னா ஒரு கூலி, அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு கூலியா ரெண்டு கூலியாங்கிறதா பிரச்சனை, தப்பா சொன்னா ஒரு கூலி ரைட்டா சொன்னா ரெண்டு கூலி. அப்ப ரைட்டா சொன்னா தப்பா சொன்னாலும் பார்க்கும்பொழுது அல்லாட்டே ஒரு கூலியா ரெண்டு கூலியா தான் பிரச்சனை. அப்ப ஒரு கூலி ரெண்டு கூலிங்கிற பிரச்சனையை பத்தி இப்படி சண்டைப்பட சமுதாயத்தை பிளவுபடுத்தணுமா? ஆனா தப்பா சொன்னா கூலி உண்டுங்க அவருக்கு. ஆனா கிதாபுல தப்பாவே இருக்கட்டுமே, ஃபிக்ஹ் கிதாபுல தவறாவே எழுதப்பட்டிருக்கட்டுமே, அவருக்கு கூலி உண்டு ரசூலுல்லாஹுடைய கூற்றுப்படி, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் படி. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒருத்தர் தீர்ப்பு அளிச்சு அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பா ஆகிவிட்டால் அவருக்கு ஒரு கூலி உண்டுங்கிறாங்க, சரியான தீர்ப்பா தான் ரெண்டு கூலி. அப்ப இங்க சண்டை எதுக்குன்னு சொன்னா இவருக்கு ஒரு கூலியா ரெண்டு கூலியான்னு சண்டை. அப்ப ரெண்டு கூலிக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு கூலிக்காரர் சண்டை போடுறாரு. சோ இவரால் எப்பவுமே ரெண்டு கூலிக்காரியா, இவருக்கு எப்பாசமே ஒரு கூலிதான் கிடைக்கும், அதான் இவரும் தப்பு பண்ணுவாரு. அப்போ எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், பாவமான விஷயங்கள், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கூலியா ரெண்டு கூலியா, அதாவது ஒரு சவாபா ரெண்டு சவாபா அப்படிங்கிற விஷயத்துல காலங்காலமா சண்டை போடுறோமா? இந்த சண்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கத்து கொடுத்தாங்களா? அந்த அடிப்படையில சகோதரர்களே, இப்படிப்பட்ட தௌஹீதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே நமக்கு கத்துக் கொடுக்கல. இதனால அல்லாஹ் சொல்றான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஹ்தலிஃபு ஃபின் மன் கான கப்லகும் இஹ்தலஃபு வஹலகு, உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். உள்ளத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படும் இயற்கை, பார்ட்டிகளே கருத்து ஏறவரையில் ஏற்படும் இயற்கை அந்த வேறுபாட்டை பெருசுபடுத்தி அதை பெரிய புதாகரமாக்கி சமுதாயத்தையே பிளவுபடுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டுட்டு போகாதீங்க. ஏன்னு சொன்னா உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள் தங்களுக்கு மத்தியிலே இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கருத்து வேறுபாடு கொண்டாங்க, அழிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். அந்த மாதிரி நீங்க அழிஞ்சு போயிடாதீங்க, அந்த மாதிரி அழிஞ்சு போயிடாதீங்க. அன்புக்குரிய சோதனே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த உண்மையான தௌஹீத், தெளிவான தௌஹீத். ஒரு முஸ்லிமை எந்த சூழ்நிலை முஸ்லிமாக பார்க்கணும், முஸ்லிம்களும் சரி குஃபுருடைய விஷயத்துல ரொம்ப கடுமையானவர்களா இருப்பார்கள். தங்களுக்கு மத்தியிலே அன்போடும் ரஹமத்தோடும் நடந்து கொள்வார்கள், அன்போடும் ஆதரவோடு நடந்து கொள்வார்கள். ஆனா இன்னைக்கு குஃபர்ல காட்ட வேண்டிய சித்தத்தை நம்ம காட்டுறதில்ல, குஃபர்ல காட்ட வேண்டிய வேகத்தை காட்டுறதில்ல. நமக்கு மத்தியிலே ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நமக்கு மத்தியிலே ஏற்பட்ட மனக்கசபுகள், இதை பெருசாக்கி புதாகரமா ஆக்கி இவரெல்லாம் காபிரு, இவரெல்லாம் முஷிகி, இவருக்கு பின்னாடி தொடக்கூடாது, இவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் தொப்பி கொஞ்சம் கோணலா இருக்குது, அப்பவே சந்தேகம் பண்ணி காபிராதான் இருப்பாருன்னு சொல்லி இப்ப தொப்பி கலந்துருச்சு, அதனால காபிர் ஆயிட்டாரு. எல்லா தரப்பையும் சொல்றேன், எங்க பள்ளிவாசல்கள் இன்னார் மட்டும்தான் போர் போடுறது, எல்லாமே தவறு சகோதரர்களே. நமக்கு மத்தியிலே அன்பும் ஒற்றுமையும் பரவ வேண்டும், உண்மையான தொகுதியா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தெறிய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளின் நிலைமை என்ன தெரியுமா? எதிரிகள் தரப்புல என்ன தெரியுமா நிலைமை? அவங்க சொல்றாங்க, முஸ்லீம்களை எல்லாம் இந்துக்களாக ஆக்குவோம், முஸ்லிம்களே உங்களுடைய தாய் மதம் இந்து மதம் தான், தாய் மதத்துக்கு திரும்புங்கள், நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் என்று அவங்க கை நீட்டி வரவேற்கிறாங்க. அரவணைக்கிறாங்களா இல்லையா அடுத்த பிரச்சனை, அவங்க உள்ள இருக்கிறவங்க முதல்ல அரவணைச்சா போதும். முஸ்லீம்களை பார்த்து பயங்கரமா சொல்றாங்க, முஸ்லீம்களின் தாய் மதம் இந்து மதம் தான், வாங்க இந்து மதத்துக்கு, உங்களுடைய தாய் மதத்திற்கு வாருங்கள், அன்போடு அரவணைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கலாம் வரவேற்றுட்டு இருக்கிறான். நாம என்ன பண்றோம், நீ காபிரு நீ முஸ்லீக்கு சொல்லி போன்னு கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்ல இந்துக்கலாம் வாங்கலாம்னு கூப்பிடுறான், வாங்க வரவேற்றுக்கிறோம், வாங்க வரவேற்றுக்கிறோம், நாம இஸ்லாத்தோடு வெளியே போ, இஸ்லாத்தோடு வெளியே போன்னு சொல்லி கழுத்த போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ஏன், ஒரு காலத்துல நீ விதை செஞ்சுட்ட, ஒரு காலத்துல நீ மொழுது ஓதிட்ட, அது ஒரு காலத்துல தர்காவுக்கு போய்கிட்ட, அது தர்காவுக்கு போறத சரி காண்ற, மொழுது ஓதுற சரின்னு சொல்ற, அதனால நீ முஸ்லீக்கு. சோல என்ன இது, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாவோட இந்த வசனம் நம்ம பார்வைக்கு வர வேண்டாமா, அல்லாவோட இது போற வசனம் பார்வைக்கு வர வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், ஒல்லதீன கஃபரு, காஃபிர்கள் இருக்கிறார்களே, பாதகம் அவுளியா பாதின், அவர்களே சிலர்கள் சிலருக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள், சிலரோடு சிலர் கைகோர்த்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை மறந்து விடுகிறார்கள், தங்களுக்கு மத்தியிலே முஹப்பத்தோடும் அன்போடும் இருக்கிறாரோ இல்லையோ இருப்பதை போன்று காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒல்லதீன கஃபரு, காஃபிர்கள் பாதகம் அவுளியா பாதின், அவர்களே சிலர் சிலருக்கு நெருக்கமானவர்களாகவும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மத்தியில் இருக்க கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு, பூசல் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீங்களும் அது போன்ற ஒருவருக்கு ஒரு அன்பாக முகப்பத்தா இல்லை என்றால், உங்களுக்கு மத்தியில் பாச பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், ஈமானிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், தக்குன் ஃபித்னத்துன், இந்த உலகத்திலே குழப்பம் மேலிட்டு விடும், உலகத்திலே குழப்பம் தலை தூக்கி விடும், ஃபசாதும் கபீர், மிகப்பெரிய ஃபசாது ஏற்பட்டு விடும். அல்லாஹ் சொல்றான், ஒல்லதீன கஃபரு, காஃபிர்கள் பாதகம் அவுளியா பாதின், அவர்கள் சிலர்கள் சிலருக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள், சிலர்கள் சிலருக்கு துணையா இருக்கிறார்கள். மூமின்களே நீங்க அப்படி இருக்க வேண்டாமா? இல்லா தஃபாலுஹு, நீங்கள் அவ்வாறு இல்லை என்றால், நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, மனமாச்சரியங்கள், மனக்கசப்புகள், சின்ன சின்ன இஹ்திலாஃபுகள், இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீங்கள் ஒன்று சேரவில்லை என்றால், தக்குன் ஃபித்னத்துன் வ ஃபசாதுன் கபீர், மிகப்பெரிய ஃபசாது, மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அழிவு உலகத்தில் ஏற்பட்டு விடும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான் சகோதரர்களே, அந்த அடிப்படை அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு மத்தியில் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் ஓரமாத்துக்கு வச்சுட்டு நாம் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் நம்முடைய சகோதரங்கிற சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும். நல்லா பாக்கணுங்க, முஸ்லீம்களை கருவறுப்பதற்கான திட்டம் போடுகிறார்கள் இஸ்லாமிய எதிரிகள். அவங்க என்ன பண்ண போறதில்ல, கருவறுக்க வரும்பொழுது முஸ்லீம்களை வெட்டுவதற்காண்டி வரும்பொழுது என்ன பார்க்கறதில்ல, நீ தௌஹீத்வாதியா, ஒன்னு மட்டும் தான் வெட்டுவேன், எங்க எங்க தலைவர் ஒண்ணு மட்டும் தான் அடிச்சு நீ சுன்ன ஜமாத்தா நீ பொழைச்சுப்போ அப்படின்னு கேட்டுறாங்களா? இல்ல நீ சுன்ன ஜமாத்தா ஒண்ணு மட்டும் தான் விட்டுவேன், நீ தௌஹீத்வாதியா நீ பொழைச்சுப்போ எங்கயா சொல்றாங்களா? ஆனா ஒண்ணும் இல்லைங்க, அவன் கொள்வதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னான், அவன் கொள்றதுக்கு அடையாளம் சொன்னா நீ களிமா சொல்லு சொல்லாம போய் எதை பத்தி கவலை இல்ல. பாம்பேல என்ன நடந்துச்சு? பாம்பே கலவரத்துல என்ன நடந்துச்சு? பேண்ட் சிப்ப அவுத்து பார்த்து ஹத்தா பண்ணி தான் வெட்டினான், ஹத்தா பண்ணி தான் வெட்டினான் சிப்ப பார்த்து. அப்ப அவனுக்கு இஸ்லாமிறது என்ன அடையாளம் வச்சிருக்கான்னு சொன்னா, முஸ்லீம்ல கருவடக்கத்தை என்ன அடையாளம் வச்சிருந்தான்னு சொன்னா, ஹத்ரா பண்ணிருந்தா போதும். நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாங்க. பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு என்னை அவனுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொண்டு நம்மை போன்று தொழுது நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி நாம் அறுத்த மாமிசத்தை உண்ணுகிறாரோ அவர் நம்மை சார்ந்த ரசூலா சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் நமக்கு படிப்பெடுத்த வேண்டாமா? அந்த ஹதீஸ் அடிப்படையில் ஒற்றுமையாக வேண்டாமா? எத்தனை நாளைக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது? இப்படி சண்டை போடுறதும் பிளவுபடுத்துறதும் நமக்குள்ள பிரச்சனையை பத்தியே கூட்டம் போட்டு பேசுறதுதான் பெருமானா சல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த முறையா? நம்ம ஒற்றுமையாக வேண்டாமா? இது நம்ம கற்றுக்கொண்ட தௌஹீதா? அது மட்டும் இல்ல சகோதரர்களே, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் உறவு பத்தி நமக்கு தெரியும். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உறவுகள் பத்தி நமக்கு தெரியும். என்ன உறவு சொன்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுடைய நபியா இருக்கக்கூடிய நம்முடைய நபியாக இருக்கக்கூடிய ஈசா அலை இஸ்லாத்தை யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஈசா அலை இஸ்லாத்துடைய தாயார் மரியம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை வேசி அப்படின்னு நவுதுபில்லா நடத்தை கெட்டவர். யார் சொன்னது? யார் சொன்னாங்க? யூதர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாரை பத்தியோ மனைவிமார்களை பத்தியோ எவனாவது அப்படி சொல்ல துணிஞ்சிட்டா நமக்கு ரத்தம் கொதிக்குது, ரத்தம் துடிக்குது. நமக்கு ரசூலுல்லாஹி மனைவி பத்தி இப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லி. ஆனா யூதர்கள் பட்டவர்த்தனமா சொன்னான், ஈசா அலைஹி ஸலாத்துடைய மனைவி தாயாரை பார்த்து மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து வேசி அப்படின்னா நடத்தை கட்ட வேண்டாம். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு நபியை பார்த்து விபச்சாரத்தை பிறந்தவர் நான் நவுதுபில்லா, சும்மா நவுதுபில்லா விபச்சாரத்தை பிறந்தவர் நான் நாவு கூசாம. அந்த யூதர்களோ அது மட்டுமல்ல, நம்முடைய கொள்கையை படி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மரணிக்கவில்லை. மறுநாள் செலவு மார்பே நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு உலகத்தில் வருவாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவருடைய கூற்றுப்படி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கொல்லப்பட்டு விட்டார், சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், ஷைதாக்கப்பட்டு விட்டார். அவரை கொன்றது யார் என்றால் யூதர்கள். அவர் கொன்றது யாரு? யூதர்கள். சிலுவையில் அறைஞ்சது யாரு? யூதர்கள். இது கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. அதாவது தன்னுடைய நபியை பார்த்து வேசிக்கு பிறந்தவர் நாங்க, நபியுடைய தாயாரை பார்த்து வேசிண்டாங்க, தன் நபியை கொலை செஞ்சு சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்படிப்பட்ட யூதர்களோடு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகளாவிய அளவுல கை கோத்துக்கிட்டாங்க, உலகளாவிய அளவுல கை கோத்துக்கிட்டாங்க. எதுக்காக வேண்டி? நமக்கும் உனக்கும் பொதுவான எதிரியாகிய முஸ்லீம்களை அழிப்பதற்காக. உனக்கு எதிரி எனக்கு எதிரி, இன்னைக்கு இஸ்லாம் தான் நாலு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. ஆகவே அந்த இஸ்லாத்தை நம்ம அழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பரம வைரிகளான பரம எதிரிகளான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கை கோத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பெரிய தமாஷை தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல பெரிய தமாஷை தெரியுமா? சமீபத்துல வாடிகன், வாடிகன் இத்தாலியில வாடிகன் நகரத்திலிருந்து போப்பு ஒரு அறிவிப்பு செஞ்சாரு. போப்பு ஒரு அறிவிப்பு செஞ்சாரு. என்ன அறிவிப்பு தெரியுமா? அதாங்க அப்படியே பெரிய நியூட்ரான் பாமோட பெரிய பாம். அது என்ன தெரியுமா அறிவிப்பு? கிறிஸ்தவ மக்களே, இதுகாலம் வரை நாம் நம்முடைய ஈசா அலை இஸ்லாத்தை ஜீசஸை யூதர்கள் தான் கொன்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அப்படி அல்ல, ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை யூதர்கள் கொல்லவில்லை அப்படின்னு கொண்டு தூக்கி போட்டார். யாருங்க? பூப்பு அறிவிச்சார் வாடிக்கல இருந்து. யூதர்கள் ஈசா அலை இஸ்லாத்தை கொல்லவில்லைன்னு மத்தவ கொடுத்தாரு. எதுக்காக வேண்டி? எதுக்காக வேண்டி? பொது எதிரி அடிக்கணுங்கிறதுக்காக. கை கொத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் கை கொத்துக்கிட்டாங்க. ஆனா சகோதரர்களே, நாம் என்ன பண்றோம்? இவ்வளோ காலமா கோர்த்திருந்த கையை இப்ப பிரிச்சுக்கிட்டோம். இவ்வளவு காலம் அண்ணன் தம்பிகளை கோத்துட்டு இருந்த கைய இப்ப பிரிச்சுக்கிட்டோமோ? இல்ல இல்ல, ஏன் பிரிச்சுக்கிட்ட? இல்ல, உன் மேல மோடுடைய வாழ வருது, அதனால இப்ப முஸ்லீக்கு காஃபிர். இதுதான் பெருமானாசன் கற்றுக் கொடுத்த முறையா? எதிரிகளை பார்த்த பிறகு நம்ம புத்தி வர வேண்டாமா? எதிரிகளை பார்த்தா நம்ம படிப்பினை பெற வேண்டாமா? பாடம் பெற வேண்டாமா? அது மட்டும் இல்ல சகோதரர்களே, யூதர்களுக்கு நமக்கு ரசூலுல்லாஹி ஹதீஸ் மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையோ, நாம ரசூலுல்லாஹி ஹதீஸ் மேல நடக்கிறோமா இல்லையோ, யூதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஹதீஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. யூதர்கள் முஸ்லீம்களுடைய முதல் கிபிலாவாகிய பைத்துல் முகதஸை அபகரித்துக் கொண்டார் முஸ்லீம்கள்ட்ட இருந்து. நம்முடைய முதல் கிபிலாவான பைத்துல் முகதஸை மூன்று புனித தலங்களில் ஒரு தலமாகிய பைத்துல் முகதஸ் என்ன பண்ணாங்க? நம்மள்ட்ட அபகரிச்சாங்க யூதர்கள். அபகரிச்சது மட்டும் இல்லாம அதிவிரைவிலேயே மதீனாவை கைப்பற்றுவோம் பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. அதி விரைவில் மதினாவை கைப்பற்றுவோம், அதி விரைவில் எங்களுடைய மூதாதைகள் விரட்டப்பட்ட ஹைபரை நாம் கைப்பற்றுவோம். ஏன் ஹைபர் கணவாயில் இருந்தா, ஹைபர் பள்ளத்தாக்கில் இருந்தா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை ராஜ துரோக குற்றத்துக்காக வேண்டி அடிச்சு விரட்டினாங்க. இந்த நாட்டில் இருக்காதாஞ்சலி இன்னைக்கு யூதர்கள் பட்டவர்த்தமா சொல்றாங்க, நாங்கள் பைத்துல் முகத்தஸை அபகரித்ததை போன்று அதிவிரைவில் மதினாவை அபகரிப்போம், அதிவிரைவில் ஹைபரை அபகரிப்போம். நீ பட்டவர்த்தமா பேசிட்டு இருக்கான், காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அவர்களுடைய குருமார்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, அவருடைய குருமார்கள் மீது வச்சிருக்க நம்பிக்கை. அவன் குருமார் அதான் சொல்லி கொடுத்துருக்கான், நமக்கு வந்து நமக்கு பைத்துல் முகத்தஸ் கிடைச்ச மாதிரி மதினா கிடைக்கும், மக்கா கிடைக்கும், அந்த மதினா நகரம் கிடைக்கும், ஹைபர் கிடைக்கும் சொல்லி வச்சிருக்கான். ஏன் சொன்னா, எதுக்கு சொல்ற சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையோ, யூதர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாத்தியாலன் நாசி ஜமானன், ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாத்தியாலன் நாசி ஜமானன், ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய போர் மூடும். பெருமான சலாம் சொல்றாங்க, அந்த ஹதீஸ கவனிங்க, ரொம்ப அற்புதமான ஹதீஸ், எத்தனை பேர் தெரியும் தெரியல. முஸ்லீம் ஷெரீஃப்ல அந்த ஹதீஸ் இருக்குது, அகமதுல இருக்குது ரிவாயத்து. ஏத்தியாஸ் ஜமானன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த நேரத்துல யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய போர் மூடும். அந்த போரில முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். வெற்றி கொடுத்து யூதர்கள் எல்லாம் புறமுது காட்டி ஓடுவார்கள். அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் யூதர்களை விரட்டி கொண்டு செல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீம்கள் யூதர்களை விரட்டி கொண்டு செல்வார்கள். அப்படி விரட்டிட்டு போகும்பொழுது யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மரத்துக்கு பின்னாடியும் கல்லுக்கு பின்னாடியும் ஓடி போய் ஒளிவாங்களாம். மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம், நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காண்டி. ஒரு பாறாங்கல் இருந்தா பாறாங்கல் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம், உயிரை காப்பாத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி மரத்துக்கு பின்னாடியும் கல்லுக்கு பின்னாடி போய் ஓடி ஒளிவாங்களாம், உயிரை காப்பாத்துறதுக்காண்டி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் விரட்டிட்டு வருவாரு, ஒரு யூதம் ஓடி போய் ஒளிஞ்சிப்பான் மரத்துக்கு பின்னாடி, முஸ்லீம் தேடிக்கிட்டு பாரு என்ன ஓடி வந்த ஆளை காணும்னு சொல்லி. அப்ப மரம் சொல்லுமா, யா அப்துல்லா, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே தால் ஹாதா யஹூதி உக்துல்ஹு. மரம் சொல்லுமா, ஓ அல்லாஹ்வுடைய அடியானே, இந்த எனக்கு பின்னால இந்த மூதேவி யஹூதி ஒளிஞ்சிட்டு இருக்கான், வா வா வா என்ன வெட்டு அப்படின்னு மரம் காட்டி கொடுக்குமாங்க. பெருமானா சல்லல்லாஹு முஸ்லீம் ஷரீஃப்ல சொல்றாங்க, முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது, மரம் காட்டி கொடுக்குமா, பாறாங்களுக்கு பின்னாடி ஓடி ஓடிவானா, பாறாங்களை சொல்லுமா, யா அப்துல்லா, ஓ அல்லாஹ்வுடைய அடியானே ஹாதா யஹூதி தால் உக்துல்ஹு. பாறாங்களை சொல்லுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரத்திற்கு பின்னாலும் பாறாங்களுக்கு பின்னாலும் ஓடி போய் ஒளிவார்கள், அந்த மரமும் பாறாங்களும் கூட இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது, காட்டி கொடுத்து விடும். இல்லவும் ஹரக்காது, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லவும் ஹரக்காது. ஹரக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு முள் மரத்தை தவிர அந்த முள்ளு மரம் மட்டும்தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். அடைக்கலம் கொடுக்கும் ஏனென்றால் அது யூத மரம் அப்படின்னாங்க. சொல்றாங்க, இந்த அரிச கவனிங்க நல்லா, இல்லல் ஹரக்காத், ஹரக்காத் என்ற முள் மரத்தை தவிர அந்த முள் மரம் மட்டும்தான் அந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். ஏனென்றால் அது யூத மரம் அப்படின்னாங்க, அது யூத மரம், அதனால அந்த மரம் மட்டும் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். நபிசுலா சொன்னாங்க, முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது, முஸ்லீம் அஹமது ஹதீஸ் இருக்குது. சோர்ல இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது, காட்டி கொடுத்து விடும். எல்லாரும் அடைக்கலம் கொடுக்கும். அதனால அந்த மரம் மட்டும் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது, முஸ்லீம் அஹமது ஹதீஸ் இருக்குது. சோர்ல இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு இன்றைக்கு தற்காலத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? யூதர்கள் தங்களுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய பட்ஜெட்டிலே ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை இந்த ஹரக்கது மரத்தை விவசாயம் செய்வதற்கென்றே ஒதுக்குகின்றார்கள். ஏன் நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையோ அவங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த மரம் மட்டும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இந்த மரம் மட்டும் தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும், இந்த மரம் மட்டும்தான் நமக்கு காட்டி கொடுக்காது அப்படிங்கிற நம்பிக்கை ரசூலுல்லாஹி ஹதீஸ் பேர்ல இருந்ததுனால அந்த ஹரக்கத் மரத்தை வளர்ப்பதற்காகவே தங்களுடைய பட்ஜெட்ல ஒரு கணிசமான தொகையை ஒதுக்கிறார்கள் சொல்லி சமீபத்தில் பத்திரிகையில் நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு ரசூலுல்லாஹி ஹதீஸ் மேல, நமக்கு நம்பிக்கை வேண்டாமா? மன் சல்லா சலாத்தனா உஸ்தக்பல கிபலத்தனா வாக்கல ஜபீஹத்தனா, நம்மை போன்று தொழுபவன், நம்முடைய கிபலாவை முன்னோக்குபவன், நம்ம அடுத்த மாமிசத்தை சாப்பிடக்கூடியவன், நம்மை சார்ந்தவன் ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, இந்த ஹதீஸ் மேல நமக்கு நம்பிக்கை வேண்டாமா? யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்கு நம்பிக்கை, அவன் நம்புறான் ரசூலுல்லாஹி ஹதீஸ, நாம நம்ப வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நாம வந்து மனசுல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த அற்புதமான வழியை நாம் பின்பற்றி நடக்கணும். என்னங்க தெரியுமா ஈமானுக்கு எதிரான கொள்கைகளுக்கு ஒரு போட்டி வரும் பொழுது அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் வளைஞ்சு கொடுக்க கூடாது. அந்த நேரத்தில் முஸ்லீம் உறுதியா நிற்கணும். ஏன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மசலன் கலிமத்தன் தொய்யபத்தன் கஷஜரத்தின் தொய்யபத்தின். ஈமா அல்லாஹ் சொல்றான், கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா தொய்யபா, பரிசுத்த களிமா சொல்றமே, அந்த பரிசுத்த களிமாக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றா பாருங்க, லபல்லாஹு மசலன் களிமத்தன் தய்யிபத்தன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ களிமாவுக்கு, ஏகத்துவ களிமா தௌஹீதுக்கு, ஏகத்துவ களிமத்த தய்யிபாவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் பாருங்கள். என்ன உதாரணம்? ஒரு பரிசுத்தமான மரத்தை போன்றது அந்த களிமா தய்யிபா இருக்குதே, க ஷஜரத்தின் தய்யிபத்தின், ஒரு பரிசுத்தமான மரத்தை போன்றது. அது எப்படிப்பட்ட மரம்? அசலுகா சாபித்தன் ஃபில்லாரலி, அதனுடைய ஆணி வேர் இருக்குதே பூமியுடைய அடிவரலும் போய் பதிஞ்சிருக்குது. களிமா தையபா ஏகத்தோடு தௌஹீத் ஈமான், அந்த ஈமான்ன்றது ஒரு பரிசுத்தமான மரத்தை மாதிரி, அந்த மரத்தினுடைய ஆணி வேர் பூமியுடைய அடி ஆழவரலும் போய் பதிஞ்சிருக்குது. அதை லேசில் பறிச்சிட முடியாது, லேசில் பிடிக்கிட முடியாது, லேசில் காத்துக்கள் அசைஞ்சு கொடுத்துறாங்க. அது அது ஆழமான வேலை ஆணி வேர் அறியப்பட்ட ஒரு உறுதியான மரத்தை போன்றது. ஒரு பரவா பிசமா வானம் மட்டும் வேர் மட்டும் பூமிக்குள்ள பதிஞ்சு மேல கிளை இல்லாம இல்ல, அதனுடைய கிளை இருக்குது வானலாவிய அளவுக்கு பறந்துருக்குது. அல்லாஹ் சொல்றான், வானலாவிய அளவுக்கு பறந்துருக்குது. இதுதான் கலிமா தையபாவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். அப்ப தௌஹீத் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவம் இருக்குது, ஈமான் இருக்குது, இது எப்படி இருக்கும் சொன்ன சகோதரர்களே, இது ஆணி வேர் பூமிக்குள்ளே பதிஞ்சு வானலாவிய அளவில் பறந்திருக்கக்கூடிய ஒரு உறுதியான பரிசுத்த மரத்தை போன்றது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க சகோதரர்களே, மசலு களிமத்தின் ஹபீசத்தின், மசலு களிமத்தின் ஹபீசத்தின், களிமா தையபாவை தவிர, அதாவது ஈமானை தவிர, இஸ்லாத்தை தவிர, மற்ற எல்லா பாத்திரான கொள்கைகள், எல்லா சீரழிந்த கொள்கைகள், அல்ல எல்லா தவறான கொள்கைகள், இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? க ஷஜரத்தின் ஹபீசத்தின், ஒரு அசுத்தமான மரத்தை போன்றது, ஒரு நாத்தம் எடுத்த மரத்தை போன்றது. நாத்தம் எடுத்தது மட்டும் இல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கும்? பூமிக்கு மேலால வேற அப்படியே பரவி இருக்கும், பூமிக்கு மேலால அதனுடைய பேர் பரவி இருக்கும். ஒமாலகம் கரார், அது என்ன கிடையாது? ஆணி வேர் கிடையாது, உறுதியா இருக்காது. அல்லாஹ் சொல்றான் உதாரணம். சோதர இதுக்கு நம்ம உதாரணங்கள் ஏசா விளங்கும், நம்ம நம்மளுடைய புழக்கத்தை சொன்னா ஈஸியா புரியும். மரம் இருக்குதுங்க, நல்ல 50 வருஷம் 60 வருஷம் மரம், ஆணி வேர் பூமி நல்லா பறிஞ்சிருக்குது, அதனுடைய கிளை அப்படியே பரவி போயிருக்குது. அல்லாஹ் சொல்றான், இதுதான் ஈமானுக்கு உதாரணம். அந்த ஈமானுக்கு உதாரணம் சொன்னா, அந்த மரம் என்ன பண்ணும்? லேஸ் மாசான காத்துக்கெல்லாம் அதை அசைஞ்சு கொடுக்காது. காத்து அடிக்குது அப்படின்னு சொன்னா தன்னால முடிஞ்சவர்கள் தாங்கி நிற்கும், எதிர்ப்பலைகள் வந்தா தன்னால முடிஞ்சவர்கள் நிமிர்ந்து நிற்கும். என்ன ஒரு பாத்துருவோம், ஈமானுக்கு மேலும் எதையும் விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியா நிற்கும். அதால முடியலங்கிற பட்சத்துல அந்த எதிர்ப்பு மிஞ்சி அந்த காத்து மேய்ச்சிட்டு போகும்பொழுது அப்படியே வேறோட சகிதாயிடும். வேறோட என்னங்க, தன்னோட உயிரை விட்டு சகிதா சாஞ்சினது. இதுதான் ஈமானுடைய மரம், இதுதான் என்னங்க ஈமானுடைய மரம். எதிர்ப்பலைகள் வரும்பொழுது, எதிர்ப்பு காற்று வீசும் பொழுது வளைஞ்சு கொடுக்காது, அசைஞ்சு கொடுக்காது, காம்ப்ரமைஸ் பண்ணாது, எடுத்து நிற்கும். மீறி வேகமான காத்து வந்தா தன்னால முடிஞ்சவனு ஏத்துட்டு முடியலங்கிற பட்சத்துல தன்னுடைய உயிரை நீத்து ஷஹீதானாலும் ஆகுமே தவிர அந்த புயல் காற்றோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காது உறுதியான மரம். இந்த மரத்தை தான் அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணமா சொல்றான். ஆனா பாத்திலான கொள்கைகள் இருக்குல்ல, பாத்திலான கொள்கைகள், தவறான கொள்கைகள், இஸ்லாத்திற்கு முரண்பட்ட கொள்கைகள், அது சோசியலிசமா இருக்கட்டும், அல்லது டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகமா இருக்கட்டும், அல்லது கம்யூனிசமா இருக்கட்டும், அல்லது ஜியோனிசம்னு சொல்லக்கூடிய யூதர்களுடைய கொள்கையா இருக்கட்டும், அது இஸ்லாத்திற்கு எதிரான எந்த கொள்கையா இருந்தாலும் சரி, இது எப்படி தெரியுமா, ஆற்றுல தண்ணி ஓடும்பொழுது அதில் முளைகளை அதில் உரத்தில் முளைத்திருக்கக்கூடிய நாணல் செடிகளைப் போல, நாணல் செடிகளை போல, நாணல் செடி என்ன அங்க தண்ணி இப்படி ஓடுனா இந்த பக்கமா சாஞ்சி வளைஞ்சு கொடுத்துரும், தண்ணி இப்படி ஓடுனா இந்த பக்கமா சாஞ்சி வளைஞ்சு கொடுத்துரும், தண்ணியே இல்லைண்டக்கா அதுக்கு ஆறு நிற்கும். அப்ப இந்த நாணல் செடி இருக்குது எந்த பக்கம் போனாலும் வளைஞ்சு கொடுக்கும், மூமியங்கள் அப்படி வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்க உறுதியான மரத்தை போன்றவர்கள். அவ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, கொள்கையோ அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது. எப்ப தெரியுமா, ஈமானுக்கு எதிரான கொள்கைகள் வரும்பொழுது, இஸ்லாமா மற்ற எதிரான கொள்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது முஸ்லீம் எப்படி இருப்பாங்க, உறுதியா ஸ்ட்ராங் அளிப்பாங்க, முடியலங்கிற பட்சத்துல வேறோட சாஞ்சி ஷஹீத் ஆயிடுவாங்க. இதுதாங்க ஈமான் கற்றுக் கொடுத்தோம், அல்லாஹ் சொல்ல உதாரணம், இதுதான் முஸ்லீம் பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், முஸ்லீம்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும், தமிழில உறுதியா இருக்கணும், முழு வழிதான் சிறுக்கு சிறுக்கு தான், கபருக்கு போனா காபீர் காபீர் தான் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட தொகையை தான் அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்தாங்களா? இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள் எத்தனையோ கொள்கைகள் இருக்குது, அது டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகமா இருக்கட்டும், கம்யூனிசமா இருக்கட்டும், சோசியலிசமா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன இஷங்கள் எந்த இஷமா இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள், அந்த கொள்கைக்கு முன்னால வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்காம உறுதியா இருப்போம். என்ன பண்ணுவ, எங்க இஸ்லாம் இப்படித்தான் இப்படித்தான் இருப்போம், ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, இல்ல எங்களை வெட்டி ஷஹீதாக்கு அப்படின்னு நிப்பாங்க முஸ்லீம்கள் எல்லாம் சொல்றான். எங்க உறுதியாயிக்கணுமோ அங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கையை கொத்துக்கிட்டு, எங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போனோமோ அங்க உறுதியானேண்டா. இது என்னங்க அர்த்தம், இது இந்த தவஹீத் ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த தவஹீதா, இந்த ஏகத்துவம் பெருமானார் சொல்லி கொடுத்த ஏகத்துவமா, விளங்க வேண்டாமா சோதனே, புரிஞ்சிக்க வேண்டாமா, இது இஸ்லாத்தை தெளிவா தெரிஞ்சிடாம நடக்க வேண்டாமா, ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கிணற்று தவளையில உட்காந்துக்கிட்டு இந்த கிணத்துல உள்ள தண்ணி தான் உலகமே அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற தவளை நினைச்சுக்கிட்டு இருந்தா அதான் இஸ்லாம் ஆயிருமா? இல்லை சகோதரர்களே, உங்களுடைய பரந்த சிந்தனையோட வெளியே வாங்க, ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களை நீங்களே ஒரு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, இதுக்குள்ள மட்டும்தான் இஸ்லாம் இருக்குது, இது சொல்றது மட்டும்தான் இஸ்லாம் அப்படின்னு அந்த சங்கிலியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து பாருங்க, இஸ்லாம் எங்கேயோ இருக்கு சகோதரர்களே, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இஸ்லாத்தை மண்டி கிடக்குது அதெல்லாம் பாருங்க. நான் எனக்குனாலே ஒரு கட்டி போட்டுக்கிட்டு, எனக்குனாலே சங்கிலி போட்டுக்கிட்டு, இதுக்குள்ளே தான் இருப்பேன், இந்த பயானம் மட்டும்தான் கேட்பேன், இதன்படி மட்டும்தான் போவேன், அப்படி யார் பயானையா கேட்க போனா அதுல குறைகாலத்தான் போவேன் அப்படிங்கிற அந்த கட்டு வலையை உடை தெரிந்து பரந்த மனத்தோடு வெளியே வருவோம் சகோதரர்களே. உண்மையான தொகையை புரிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிப்பட்ட தொகையை கற்றுக் கொடுக்கலாம், நமக்கு அற்புதமான தொகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் களிமா சொன்ன பொழுது, இஸ்லாத்தை சொன்ன பொழுது அந்த மக்கள் எல்லாம் வன்மையா எதிர்த்தாங்க. எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எதிர்த்து எதிர்த்து பார்த்து கடைசி காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. என்ன காம்ப்ரமைஸ், நபியே உங்களுக்கு பெண் ஆசை இருந்தா சொல்லுங்க, எங்களை அழகான பெண்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு கொடுக்குறோம், பொண்ணு ஆசை இருந்தா சொல்லுங்க, தங்கத்து வெள்ளி மேல ஆசை இருந்தா சொல்லுங்க, எங்களோட எல்லா செலவத்தையும் உங்களுக்கு கொடுத்துறோம், மண்ணாசை இருந்தா சொல்லுங்க, இந்த மண்ணுக்கு உங்களை அதிபதி ஆக்கிக்கிறோம். காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க, காம்ப்ரமைஸ் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க சொன்னாங்க, லவ் உதியா தலா யமீன் ஷம்ஸுன் வலா யஸ்ரி அலா யஸாரி கமரன், என்னோட வலதுகரத்திலே சூரியனையும் இடதுகரத்திலே சந்திரனையும் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் எந்த புனிதமான வேலைக்காண்டி அனுப்பினாலும் அந்த வேலையை நான் விட மாட்டேன், இதுலேயே மூத்தாகும் வரை. இதுதான் உறுதியான மரம், இதுதான் உறுதியான மரம். எவ்வளவு அற்புதமான செக்யூலரிசம், எவ்வளவு அற்புதமான செக்யூலரிசம், மதசார்பற்ற தன்மைக்கு இதை விட பெரிய உதாரணம் வேணுமா? எங்களுடைய அல்லாஹ் எங்களுடைய தெய்வங்களை நீங்க வணங்குங்க, உங்களுடைய அல்லாஹ் நாங்க ஒரு நாளைக்கு வணங்குறோம். மக்கள் குரேஷி வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா, பெருமானார் அருமையான சமாதான திட்டம் இசைந்து போயிடுவோம், இசைந்து போனாங்களா? நீ சஜிதா செய்யணும், சஜிதா செய்யறது நான் மடையனா, நான் பைத்தியக்காரனா, எனக்கு அறிவு கொடுத்திருக்க நீ, எனக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவு பூர்வமா நிரூபிக்கிறார். நான் சஜிதா செய்யாம கூட தப்பு இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாங்க. எப்படி நிரூபிச்சான்? ஹலக்கத்தனே மினன்னார். எல்லாம் என்ன எப்படி படைச்ச? நெருப்புனால படைச்ச. என்ன எதுல படைச்ச? நெருப்புனால படைச்ச. உன் ஹலக்கத்தாவும் இந்த களிமண்ணால கிடைக்கக்கூடிய ஆதமை மண்ணால படைச்ச. இவர் மண்ணால படைக்கப்பட்டவரு. என்ன நீ நெருப்புனால படைச்ச? யாரெல்லாம் நீயே சொல்லி உன்னுடைய படைப்புகள்ல மண் வசதியா நெருப்பு வசதியா கேட்டாங்க. சீதான் நீங்க சொல்லுங்க, மண் வசதியா நெருப்பு வசதியா? எது வசதி? நெருப்பு தான் வசதி. மண்ணை நீங்க காலில் போட்டு மீறிய ஒண்ணும் செய்யாது, கடப்பாரியால் குத்துங்க ஒண்ணும் செய்யாது, மண் வெட்டியால் அள்ளி எறிய ஒண்ணும் செய்யாது. ஆனா நெருப்பு கிட்ட போய் தொட்டாலும் உங்க கையை கடிச்சிடும். மோன கை வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிமிந்து நிக்கிற நெருப்பு என்று வந்துட முடியுமா அப்படின்னு சவால் விட்டு கேக்குது. போய் கையை வைக்க முடியுமா நெருப்பு மேல? இப்ப சொல்லுங்க, யாரு யார் சிறப்பு, யார் வசதி? நெருப்பு தான் வசதி. அவன் சொன்னா என்ன நெருப்பால படைச்சாலும் நான் வசதியானவன், உயர்வானவன். ஹலக்கத்தாவும் இவரை மண்ணால படைச்ச. மண்ணு அற்பமான பொருள் அல்ல, அற்பமான பொருளால் படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு உயர்வான பொருளால் படைக்கப்பட்ட இந்த சைத்தான் சஜிதா செய்வது முறையா அப்படின்னு சொல்லி யாருக்கு முறை கத்து கொடுத்தாய? அல்லாவுக்கு முறை கத்து கொடுத்தான். அல்லாவுக்கு முறை கத்து கொடுத்தாங்க. பகிரங்க நினைச்சுங்க, அல்லா சொல்ல சஜிதா செய்யுங்களான். இவன் செய்ய மாதிரி பகிரங்க எவ்வளவு நடத்தும் அல்லாவோட? உடனே அல்லா, வெரி குட் சைத்தான், வெரி குட், வெரி குட். இந்த விவாதத்தில் ஜெயிச்சுட்டேன், உனக்கு கையை தட்டினானா இல்ல? அவனுடைய விவாதத்துக்கு எல்லாம் பதில் சொன்னானா? அவனுடைய விவாதத்துக்கு எல்லாம் ஏதாவது பதில் சொன்னானா? பகிரங்க விவாதம் நடத்தின சைத்தான், அதுக்கு எல்லாம் பதில் சொன்னானா? இல்லையங்க, பதில் சொல்லலையே. வெளியே போட சைத்தான் பூமிக்கு போடா ஓடிஞ்சு போடாஞ்சு எல்லாம் அடிச்சுதான் விளட்டினான். நீ சமைக்கப்பட்டவன் எல்லாம் அடிச்சு விளட்டினான். அவன் பதில் சொல்லிட்டு வந்தானா அல்ல? ஏ அல்லா இருந்தா சைத்தானுக்கு பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்லி நமக்கு விலகம் சொல்லிருக்கலாமே. ஆகவே முஸ்லீம்களே, இப்படித்தான் உங்களுக்கு எதிரிகள் வந்து பகிரங்கவாதம் செய்தால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். நல்லா காட்டிருக்கலாமே, ஏன் அல்லா சைத்தானு பதில் சொல்லல? என்னுடைய கட்டில ஏற்று நடக்க முடியாத பொறுக்கிட்டே இருந்தா அல்லா. இது அல்லாவுடைய நடைமுறை. அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய குரானிலேயே ஒரு நபியோட நடைய நபி நடத்திய பகிரங்கவாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்மளோட ஒரு பகிரங்கவாதம் நடத்தான். ஃபி ரப்பீ, தன் ரப்புடைய விஷயத்துல எதாவது பகிரங்கவாதம் நடத்தான். ஆத்தாஹுல்லாஹு மௌலுக், அல்லாஹ் தனக்கு அரசாட்சியை கொடுத்ததுனால திமிர்ல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவனுக்கு அரசாட்சியை கொடுத்ததுனால திமிர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பகிரங்கவாதம் நடத்தான். எந்த விஷயத்துல? அல்லாஹ் ரப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய அல்லாஹ் தான் ரப்பு அப்படின்னாங்க. நம்மள வச்சோம்னா நான் தான் ரப்பு அப்படின்னா உன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரிப்பா நான் அல்லாஹ் ரப்புங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன், நீ தான் ரப்புங்கிறது ஆதாரம். பகிரங்க விவாதம் நடக்குதுங்க, பகிரங்க விவாதம் நடக்குது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் குரான்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகளிவி ஷம்சி மினல் மஷ்ரிக்கி, என்னுடைய ரப்பே அல்லாஹ் மஷ்ரிக்கிலிருந்து கிழக்கு திசையில சூரியனை கொண்டு வர்றான், ஃபாத்திமியா மினல் மக்ரிபி நீ ரப்பா இருந்தா அதை மேற்கிலிருந்து கொண்டு வர பார்க்கறேன் அப்படின்னாங்க. அந்த காஃபிர் அப்படி திருக்கிட்டு விட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் அந்த காஃபிர் என்ன திருக்கிட்டு விட்டான். இங்க நம்ம ஒரு விஷயத்த பாக்குற சகோதரர்களே, இந்த விவாதத்துல நேரடியாக யார ஜெயிச்சது, யார ஜெயிச்சதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சாங்க. ஏன் கடைசி அவங்க சொன்ன வார்த்தைக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல, நம்மளும் ஒரு தைக்காங்க கிழக்க. இன்னைக்கு நம்ம அறிவாளிகள் மாதிரி நம்மளும் இருந்தோம்னா சொன்னா அவன் திருப்பி கேட்டிருப்பான், எவ்வளவு நாளும் சூரியனை கிழக்கல கொண்டு நான்தாயா உன்னோட ரப்ப மேற்கலாம் கொண்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பா, அறிவாளியா இருந்தா சொல்லியிருப்பான் இல்லையா. நம்மளுடைய விஷயத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்திலையும் அல்லாஹ் ப்ரூவ் பண்றான், ஷைத்தானுக்கு அல்லாஹ் நடந்த பயங்கரவாதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வானத்தை ஜெயிக்கிறவங்க வந்து அது உண்மையை ஆயிட முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற பயங்கரவாதத்தினால இஸ்லாத்தை ஒருபோதும் நிறுத்த முடியாது. இது போன்ற பயங்கரவாதத்தினால இஸ்லாத்தை ஒருபோதும் நிறுத்த முடியாது. பயங்கரவாதத்தை சொல்லி இஸ்லாத்தின் காரியங்களை யாரையும் ஹக்க சொன்னாங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டா நம்ம சொர்க்கம் உண்டு, இல்லைண்டா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் உள்ளது. எத்தனை ரசூலாய் சொன்னாங்க, இப்படி அழகான தாவா, அழகான அற்புதமான அழைப்பை மக்களுக்கு மத்தியில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அற்புதமான தௌஹீத் பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே. இறுதியாக ஒரு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி விளக்கி என்னுடைய உரைக்கு நான் முட்டைக்குள் வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுடைய சன்னதியில சஹாபாக்களுடைய சபையில உட்கார்ந்து சொல்றாங்க, சஹாபாக்கள் அந்த அறிவை கிளறதுக்காண்டி, அவருடைய சிந்தனை கிளறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் ஒரு விடுதலை போடுறாங்க, ஒரு புதிய ஒன்று போடுறாங்க. என்ன புதிய சொன்னா, ஒரு மரம் இருக்குதுப்பா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் எல்லா விஷயத்திலையும் முஸ்லீமே மாதிரி. யார மாதிரிங்க? முஸ்லீம மாதிரி. அந்த மரம் எல்லா விஷயத்திலையும் முஸ்லீம மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மரம் அப்படின்னா சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கள் அப்படியே மண்டே சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா இது ரசூலுல்லாஹ் ஏதோ வித்தியாசமா சொல்றாங்க, ஏதோ ஒரு மரமா, அது எந்த மரம், முஸ்லீம் மாதிரி இருக்காங்க அந்த மரம், அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டக்குன்னு சொல்ல தொங்கு முஞ்சு மரம் அப்படின்னு சொல்லிடலாம். தொங்கு முஞ்சு மரம் மரம் இருக்குது இல்ல, முஸ்லீம் மாதிரி நம்ம டக்குன்னு சொல்லலாம், ஏன்னா நீங்க முஸ்லீம் அப்படித்தான் இருக்கணும். என்னாலும் உலகத்துல எதனால பத்தின கவலை இல்லைங்க, என் வியாபாரம், என் மனைவி, என் மக்கள், என் கொடுக்கல் வந்தா என்னுடைய வியாபாரத்தையும் என்ன சொல்லுங்க, நான் நல்லா இருந்தா போதும். அப்படி தூங்கு முஞ்சு மரமா இருக்கிறமே நம்மளால படிச்சு சொல்லிடலாம், எல்லாரும் முஸ்லீம் மாதிரி இருக்க தூங்கு முஞ்சு மரமா தான் சொல்லிருக்கலாம். சஹாபாக்கள் அமைதியா உட்காந்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஒரு குழு கொடுக்குறாங்க, சரி உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒரு குழு கொடுக்குறேன், என்ன குழு தெரியுமா, அந்த மரம் தன்னுடைய இலைகளை உதிர்க்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னா உலகத்துல எந்த மரமா இருந்தாலும் சரி இலை உதிர் கலம் ஒரு கலம் இருக்கு. இப்ப சிலுமையா இருக்கிற அந்த மரம் நீங்க அந்த வசந்த கலம் சொல்லுவாங்க, இலை உதிர் கலம், அவர் பதினா இலைய போல வைத்து ஒரு குப்பா நிற்கும் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த இலையுதிர் காலத்தில் கூட அந்த மரம் தன்னுடைய இலையை உதிர்க்காது. அது என்ன மரம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கள் ஒண்ணுமே புரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி யோசிச்சு நாளைக்கு வாங்க போன அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்துல்லாஹி இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அலைஹி தன்னுடைய தந்தை உமர்ட்ட சொல்றாங்க, தந்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த புதிர்கான விட எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த புதிர்கான விட எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னா, என்னப்பா உனக்கு தெரியும், அங்கே சொல்லியிருக்க வேண்டாமா சபையில, ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் கண்டு துவா செஞ்சிருப்பாங்க, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன், ஒரு சபையில ரசூலுல்லாஹ் ஒண்ணு புகழ்றாங்க, ஒண்ணு துவா செய்ய வேண்டாங்க, அது எனக்கு எவ்வளவு பேர் சந்தோஷம், சொல்லியிருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்துல்லா ரஜீல்லாத்த சொல்றாங்க, இல்ல தந்தையே அங்க அபுபக்கர் ரஜீல்லா இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, சாதுபுடன் முஹாது இருக்கிறாங்க, சாதுபுடன் உபாதா இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்களா இருக்காங்க, நான் சின்ன பையன், 10-12 பையன், அந்த சஹாபாக பெரிய பெரிய சஹாபியா இருக்க பொழுது நான் சின்ன பையன் பேச மரியாதையா இருக்கும், அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரஜீல்லாத்த சொன்னா, மகனே நீ இந்த விஷயத்துல இருந்து மரியாதை நான் பார்க்க வேண்டியதுல ரசூலுல்லாஹ் துவா கிடைக்கும், அதனால நாளைக்கு சபைக்கு போன பிறகு முதல் வேலையா நீ இதை சொல்லிடு அப்படிங்கிறாங்க. புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது, இன்னும் பல எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் இந்த ஹதீஸ் கதை சொல்லல, அஜித் என்னோ சொல்றாங்க, கதை கடை கடைசியா ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, புகாரில இருக்கக்கூடிய பக்கமான சரியான ஹதீஸ். மறுநாள் ரசூலுல்லாஹ் சபைக்கு சஹாபாக்களா வர்றாங்க, வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க நேற்று சொன்னீங்க பாருங்க புதிர், அந்த புதிருக்கு எனக்கு விதை தெரியும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, என்னப்பா புதிர் சொன்னா விட சொல்லு அப்படின்றாங்க. உடனே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், அந்த மரம் முஸ்லீமே போன்றது, இலைகள் உதிர்க்காதுன்னு இல்லையா, அது ஈச்ச மரம் அப்படின்னாங்க, அது ஈச்ச மரம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ரசூலா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வேலை துவா செஞ்சாங்க. சவால இது ஹதீஸ், இது அப்படியே வைங்க. இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை மூலமிருக்காக வேண்டி ஏன் ஒப்பிட்டாங்க, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன, அந்த சிறப்பு அம்சம் மூமின் இருக்கணுமா இல்லையா, ஒரு மரத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் மூமினோட ஒப்பிட்டு இது மூமினை போன்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப அந்த மரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் மூமின்ட்டே இருக்கணும். அப்படி என்ன சிறப்பு அம்சம் அதுல அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு சிறப்பு அம்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒரு சிறப்பு தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இன்னஹா லா தஸ்குத் வரக்கஹா, அந்த மரம் தன்னுடைய இலைகளை உதிர்க்காது, அல்லது அந்த இலைகள் எப்பொழுதும் உதிராது. ஈச்ச மரத்தை பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட அதாவது ஒரே கப்புல இந்த பக்கமா அந்த பக்கம் இந்த ஓலையா இருக்கும், ஈச்சமரத்தில் ஓலையை பிஞ்சின சோதரர்களே, என்னைக்குமே அது வந்து அந்த கொப்பை விட்டு அந்த இலை மட்டும் தனியாக உதராது. கொப்பை மட்டும் விட்டு அந்த இலை தனிக்கும் உதராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் நல்லது கெட்டது வாழ்வு சாவு உயர்வு தாழ்வு எல்லா நேரத்திலையும் அந்த கொப்போட ஒட்டிக்கிட்டு இருக்கணும், ஜமாத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஜமாத்தை விட்டு முஸ்லீம்கள் பிரியக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி அந்த ஈச்சமரம் இலைத்தண்ட உதிராது. ஈச்சமரத்தை பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை மாதிரி கிடைக்கிற ஒரே கப்புல இந்த பக்கம் அந்த பக்கம் ஓலையா இருக்கும். ஈச்சமரத்தில் ஓலை எப்படி சோதரர்களே, என்னைக்குமே அது வந்து அந்த கொப்பை விட்டு அந்த இலை மட்டும் தனியா உதிராது. கொப்பை மட்டும் விட்டு அந்த இலத்தனைக்கு உதராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்கள் நல்லது கெட்டது வாழ்வு சாவு உயர்வு தாழ்வு எல்லா நேரத்திலையும் அந்த கொப்போட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், ஜமாத்தோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஜமாத்தை விட்டு முஸ்லீம்கள் பிரியக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி அந்த ஈச்சமரம் இலைத்தண்ட கொப்பை விட்டு உதிராதோ சாஞ்ச கொப்போட சேர்ந்து சாயும் காயும். ஈச்சமரத்தை பாத்தீங்கன்னா தென்னமரத்தை மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட அதாவது ஒரே கப்புல இந்த பக்கம் அந்த பக்கம் ஓலையா இருக்கும். ஈச்சமரத்தில் ஓலை எப்படி சோதரர்களே, என்னைக்குமே அது வந்து அந்த கொப்பை விட்டு அந்த இலை மட்டும் தனியா உதராது. கொப்பை மட்டும் விட்டு அந்த இலை தனிக்கும் உதராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்கள் நல்லது கெட்டது வாழ்வு சாவு உயர்வு தாழ்வு எல்லா நேரத்திலையும் அந்த கொப்போட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், ஜமாத்தோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஜமாத்தை விட்டு முஸ்லீம்கள் பிரியக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி அந்த ஈச்சமரம் இலைத்தண்ட கொப்பை விட்டு உதிராதோ சாஞ்ச கொப்போட சேர்ந்து சாயும் காயும். அழிஞ்சாலும் இந்த ஜமாத்தோடு, வாழ்ந்தாலும் இந்த ஜமாத்தோடு, இருந்தாலும் இந்த ஜமாத்தோடு, உயர்ந்தாலும் இந்த ஜமாத்தோடு, முஸ்லீம் ஜமாத்தோடு, தாழ்ந்தாலும் இந்த முஸ்லீம் ஜமாத்தோடு என்று எந்த சூழ்நிலையிலும் முஸ்லீமா இருக்கக்கூடியவன் ஜமாத்தை விட்டு, ஜமாத் கூட்டமைப்பை விட்டு, முஹல்லா ஜமாத்தை விட்டு, சின்ன சின்ன காரியங்களுக்காக என்ன விரலாட்ட விட மாட்டேங்கிறாங்க, துப்பி போட்டு வந்து வற்புறுத்துறாங்க, அல்ல எங்கூட பார்த்தா இப்ப பார்த்தா முறைச்சிட்டே பாக்குறாங்க. இந்த மாதிரி காரணங்களை சொல்லி ஒரு முஸ்லீம் என்ன பண்ண மாட்டான், ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போய் தனி பள்ளி கட்ட மாட்டான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சஹியான ஹதீஸ். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஈச்ச மரத்துக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஒவ்வொரு இலை அந்த கொப்புல இருந்து இலை வருமே அந்த ஒவ்வொரு இலையில நுனில என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா முள் இருக்கும். ஒவ்வொரு இலையில நுனில என்ன இருக்கும், முள் இருக்கும். நீங்க ஒரு ஒரு இலையை போய் பறிக்கப்படுங்க அப்படின்னா பக்கத்து இலையில உள்ள முள்ளு உங்க கையை சுருக்கு குத்தும். அது ஈச்ச மரத்துக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மோமின் அப்படித்தான் இருக்கணும். ஒரு மோமினுக்கு கஷ்டம் வரும்பொழுது மற்ற மோமின்கள் எல்லாம் முள்ளாக மாற வேண்டும். பெருமான சொல்லாலும் சொல்றாங்க, முள்ளாக மாறணும், முள்ள மாதிரி நின்று எதிரிகளை எதிர்கொள்ளணும், எதிரிகளுக்கு வரக்கூடிய எதிர்ப்பை தவிர்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதாங்க அது, பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டம் வந்தா கூட அதை நமக்கு என்ன, நம்ம வீட்டுக்கு வரல அது ஒரு பரவாயில்ல போயிடும். ஒருத்தர் போய் அவசரம் ஃபயர் ஸ்டேஷன்ல போய் போன் பண்ணாராம், ஃபயர் ஸ்டேஷனுக்கு, சார் ரெண்டு மணி நேரமா எங்க ஏரியாவில் நெருப்பிடிச்சிட்டு இருக்கு சார், உடனே வாங்க சார் அப்படின்னாராம். உடனே அங்கே இருக்கா, ஏன் ரெண்டு மணி நேரமா எரியுதுங்கிற, இதுவரை ஏன் போன் பண்ணல அப்படின்னா இப்பதான் சார் என் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னா. இந்த மாதிரி நிலைமையில தான் நாம இருக்கிறோம், இந்த மாதிரி நிலைமையில நாம இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது மற்ற மூமின்கள் முள்ளாக மாறணும் அப்படின்ட்டாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் இந்த ஹதீஸில் நமக்கு முன்னால் வைத்து நமக்கு மத்தியிலே எந்த மனக்கசப்புகள் மனமாச்சரியங்கள் தனிப்பட்ட சொந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லாத்தையும் ஓர போட்டுட்டு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே கலிமா, ஒரே தொழுகை, ஒரே கிபிலா, ஒரே குர்ஆன், ஒரே நபி என்ற ஒருமையின் கீழ் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்றுபடுவோம். அப்படிப்பட்ட காலத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அப்படிப்பட்ட விசாலமான சிந்தனையும் அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. அவர்களே, கொட்டும் மலையிலும் கூட பேச்சாளர்களும் மிக அற்புதமான முறையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கொண்டவர்களும் மிகவும் அமைதி காத்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் தஆலா மேலான குளிர் தருவானாக. சூடான வெஸ்ட் அண்ட் பெஸ்ட், அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு உணவு, அறுசுவை உணவு